எல்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனுடைய விளக்க உரையை பேசுவதற்கும் கேட்பதற்கும் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் தந்ததை போன்று அதன்படி அமல் செய்வதற்கும் அதன் மூலமாக மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய தௌஃபீக்கையும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த சூராவிலே, சூரத்துல் பக்ராவிலே ஏன் இதற்கு மாடு என்று பெயர் வந்தது என்ற காரணத்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இதை பற்றி பின்னால் சொல்வதாக. அந்த வசனமானது 67 கிட்டத்தட்ட 76 வரை தொடர்ந்து அந்த வசனம் செல்கின்றது. அதாவது இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ரவேல்களை பற்றி, யூதர்களை பற்றி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் இதில் பேசுகிறான். அவர்கள் எப்படி ஒரு நன்றியற்ற சமுதாயம், ஒரு திமிர் பிடித்த சமுதாயம், கொஞ்சம் கூட ஒரு ஒபீடியன்சி, கட்டுப்பட்டு நடக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை இல்லாத சமுதாயம், தான் தோன்றித்தனமாக தன்னுடைய மனசில் பட்டதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மோசமான சமுதாயம், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை எப்படியெல்லாம் அவர்கள் நோவினைப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் இந்த யூதர்களை பற்றி, பனி இஸ்ரவேலை பற்றி குறிப்பிடுறான். அதில் குறிப்பாக சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நயவஞ்சகர்கள் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் பொழுது அந்த பனி இஸ்ரவேல்களை பற்றியும் அந்த யூதர்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்லும் பொழுது ஓதன் இவைது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரஅவுன யஸூமுனக்கும் சுஅல் அதாவ், அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச நேமத்தெல்லாம் சொல்லி காட்டினான். உங்களை பனி இஸ்ரவேல், இது ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் உங்களுடைய ஆம்பளை பிள்ளைங்களெலாம் வெட்டி கொண்டானுங்க, பொம்பளை பிள்ளைங்களாம் உயிரோடு விட்டு ஆம்பளை பிள்ளைங்களாம் வெட்டி கொண்டானுங்க, இது நீங்கள் யோசித்து பார்க்க மாட்டிங்களா? அந்த வேதனையிலேருந்து அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு மீட்பை கொடுத்தான், இதை யோசித்து பார்க்க மாட்டிங்களா? ஏன்னா இன்றைக்கி ஈஜிப்தில் போனோம்டா, உலக அதிசயங்களில் ஒன்று பெரிய அதிசயம் பிரமிடுகள் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி உலகமே வித்தியாசமாக வியர்ந்து பார்க்குது. இவ்வளோ பிரம்மாண்டமான அந்த பிரமிடு, இப்படியே ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல்லை வச்சு அப்படியே செங்கல் சூழல் அடுக்கிற மாதிரி அடுக்கியிருக்கிறான். 1000 நீ விழாமல் இருக்குதுன்னு சொல்லி உலக அதிசயங்களை பெரிய அதிசயமாக இருக்குது. எகிப்தினுடைய முக்கியமான வருமானத்துக்கு, சுற்றுலா வருமானத்துக்கு அந்த பிரமிடு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ அந்த பிரமிடு இன்றைக்கி உலகமே பார்த்து, இவ்வளோ டெக்னாலஜிகள் வளர்ந்த காலத்தில் இவ்வளோ ஜேசிபி, கிரெயின், விதவிதமான மிஷின்கள், விதவிதமான டெக்னாலஜிகள் வளர்ந்துட்டு இருந்த காலத்தில் உலகமே வியந்து பார்க்குது அப்படின்னு சொன்னால், அந்த பிரமிடுகளை கட்டியவர்கள் யாருன்னா மனிதர்கள், சாதாரண மனுஷங்க கட்டினது. அந்த பிரமிடு இன்று வரை யூதர்கள் உலகத்திலே எவ்வளோ கேவலப்பட்டார்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் அந்த பிரமிடுகள். அதாவது ஃபிரௌன், அவனுடைய வம்சாவளியினர்கள், ஃபாரோக்கள் என்று சொல்வார்கள். இந்த எந்த ஃபிரௌனை பற்றி, ஃபிரௌன்கிறது என்னென்னு சொன்னால் ஆக்சுவலாக ஒரு மனுஷனுடைய பேர் இல்லை, ஃபிரௌன்கிறது ஒரு மனுஷனுடைய பேர் இல்லை, ஃபிரௌன் என்பது ஒரு ஆட்சியாளர் என்பதற்கு அர்த்தம். உதாரணமாக பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி அப்படின்னு சொல்கிற பாருங்க, பிரசிடென்ட் சொல்கிற பாருங்க, அந்த மாதிரி ஒரு பேர் அது. இந்த நம்ம வில்லன் இருக்கா பாருங்க, அல்லாஹ் தானே அல்லான்னு சொன்ன ஃபிரௌன், இவனுக்கு பேர் இரண்டாம் ரெம்சிஸ். இரண்டாம் ரெம்சிஸ்ங்கிறது அவனுடைய பேர். அவனுடைய உடல் தான் இன்று கண்டெடுக்கப்பட்டு ஃபிரௌன் இது ஈஜிப்தினுடைய மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருது. மம்மிகள், மம்மின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எகிப்திய கலாச்சாரத்தில் ஒன்று. அவர்களுடைய அந்த இறந்தவருடைய உடலை மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மம்மிஃபிகேஷன் பண்ணி அதை பதப்படுத்தி அதை மம்மிகளாக வைப்பாங்க. அப்படி மம்மியாக, மம்மிக்கள் அடுக்கப்பட்ட இடத்துல ஃபிரௌனுடைய உடலை இப்போ வைக்கப்பட்டிருக்குது. ஹயர், அந்த மம்மிகளை பாதுகாப்பதற்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பெரிய பெரிய கோபுரங்கள், தங்களுடைய வசதிக்கேற்ப, தங்களுடைய அதிகாரத்திற்கேற்ப, தங்களுடைய பெரிய பெரிய ஆட்சி திறனுக்கேற்ப, தங்களுடைய பவருக்கேற்ப என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கோபுரங்களை வச்சு அந்த கோபுரத்துக்குள்ளே அந்த மம்மிகளை பதுக்கி வைப்பாங்க. அப்படி பதுக்கி வைப்பதற்காக ஃபிரௌனுடைய கோத்திரத்தார்கள் இந்த பனு இஸ்ரவேல்களை அடிமைகளாக வைத்து வேலை வாங்கி அந்த பிரமிடில் கட்டினாங்க. இவர்களுடைய அடிமைத்தனத்திற்கு அடையாளம்தான் இன்று உலகத்திலே மிக மிகப்பெரிய உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரமிடுகள். அப்போ அந்த அடிப்படையில் இந்த பனி இஸ்ரவேல்களை ஃபிரோன் கோத்திரத்தார்கள், அவங்க கிபுத்தின்னு சொல்லுவாங்க, அந்த கோத்திரத்தார் பேர் கிபுத்தி. அந்த கிபுத்திகள் இந்த பனி இஸ்ரவேல்களை எப்படி வேலை வாங்கினாங்க, எப்படி சித்திரவதை பண்ணாங்க, எப்படி அடித்தாங்க, உதச்சாங்கிறப்பலாம் அல்லா சொல்லி காட்டு, அடி பாவிகளை இப்படி அடி வாங்கினீங்களடா, உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கலையா, அந்த கிபுத்திகளையும் உங்களை பாதுகாக்கலையா, ஃபிரோன் உங்களை இப்படி சித்திரவதை பண்ண அவன்கிட்ட பாதுகாக்கலையா, உங்களையெல்லாம் நான் செங்கடலில் இரண்டாக பிளக்க செய்து உங்களெல்லாம் காப்பாற்றிட்டு அவனை மட்டும் மூழ்கடிச்சனே, இதை யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, செங்கடலில் இரண்டாக பிளந்து அப்படியே, இப்போ சூயஸ் கால்வாயின் இருக்குது, அப்போ சூயஸ் கால்வாய் கிடையாது, இன்றைக்கி சூயஸ் கால்வாய் என்பது ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கால்வாய். இன்றைக்கி எகிப்தினுடைய வருமானத்திற்கு மிக முக்கியமான கால்வாய் அந்த சூயஸ் கால்வாய். அப்போ அந்த சூயஸ் கால்வாய் பகுதியை தாண்டி சினாய் பாலைவன பகுதின்னு சொல்லுவாங்க, தூர் சினாய் கேள்விப்பட்டிருக்கோம்ல, சினாய்ங்கிறது பாலைவன பகுதி, அங்கே உள்ள மலைக்கு பேர் தான் தூர் சினாய், தூருங்கிற மலை, அந்த மலையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வகி இறங்கிச்சு. ஸோ அந்த சினாய் பாலைவனத்தில் அல்லாஹ் என்ன பண்ணால், இந்த பனி இஸ்ரவேல் அழைச்சிட்டு வர்றாங்க, யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு வரும்பொழுது அங்கே நடந்த சம்பவத்தெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் பக்கராவை கொஞ்சம் எடுத்து பாருங்கள், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஆயத்தெல்லாம் எடுத்து பாருங்கள், அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச ஒவ்வொரு நியமத்தாக சொல்லி காட்டுறான். என்ன சொன்னான், என்ன பண்ணால், சினாய் பாலைவனத்துக்கு வந்த பிறகு வந்து கேட்டாங்க, மூசாவே எங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க, அல்லாஹ் ஃபிரௌனையும் உங்களை துரத்திக்கிட்டு வர்றான் கொள்றதுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிகிட்டு ஓடுறாங்க, யாரை கூட்டிக்கிட்டு, பனி இஸ்ரவேலை கூட்டிகிட்டு ஓடுறாங்க, ஃபிரௌனுடைய கூட்டத்தால் பின்னாடி துரத்திக்கிட்டு வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா முன்னாடி செங்கடல் வந்து நிற்கிது, எந்த பக்கம் போகிறோன்னு தெரியல, அல்லாஹ் சுப்ஹானத்துல உத்தரவிட்டான், உங்களுடைய தடியால் அடிங்கன்னா, அடித்தாங்க, கடல் ரெண்டாக பிளந்துச்சு, உடனே உள்ளே தாண்டி போகிறாங்க. இதை பார்த்தனே ஃபிரௌன், இவங்க நடுப்பாதைக்கு போயிட்டாங்க, இவங்க நடுப்பாதைக்கு போயிட்டாங்க, கடல் நடுவில் போயிட்டாங்க, திறந்துருக்குது. ஃபிரௌன் பார்க்கற, என்னடா இது, ஆச்சரியமாக இருக்குது, கடல் ரெண்டாக பிளந்துருது, நம்மளும் துரத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவனும் துரத்திட்டு உள்ளே வர்றான். இவன் நடுப்பாதைக்கு வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே போயிடுறாங்க, கரையேறிடுறாங்க. இவன் நடுவுக்கு வரும்பொழுது அல்லாஹ் கடலை மறுபடியும் மூட செஞ்சிடறான், மூட செஞ்சு அவனை அழிச்சிடலாம். இதை பூரா கண் கூட பார்க்குறானுங்க அந்த பாவிங்க, யார் இந்த பனி இஸ்ரவேல்கள், இப்படி அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தது, அல்லாஹ் கொடுத்த நியமத்தை கண் கூட பார்க்குறானுங்க. பார்த்துட்டு அங்கே வந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி இருக்கட்டும் மூசா, எல்லாம் வாஸ்தவம் தான், எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட துவா செஞ்சாங்க, அல்லா சாப்பாடு கூடிய அல்லா, அல்லா வானத்துலேருந்து மண் செல்வாங்கிற இரவு உணவு இறக்கணும். மண்ணுங்கிறது ஒரு விதமான ஒரு இனிப்பு பொருள், செல்வாங்கிறது ஒரு விதமான பறவை இறைச்சி, ரெண்டையும் அல்லா இறக்கணும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி. உடனே பார்த்தாங்க, சரி சாப்பாடு கொடுத்துருங்க, தங்குறதுக்கு என்ன பண்ணுறது, ஓ வல்லண்ணா அலைஹிமுல் ஹமாம், அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மீது மேகத்தையே நாம் நிழலாக பிடிக்க வைத்தோம். அவங்களுக்கு கூடாரங்கடாரம் இல்லை, மேகத்தையே அவர்கள் கூடாரமாக அமைத்து சூரிய வெளிச்சம் படாதபடிக்கு அவர்களை பாதுகாத்தோம். அப்புறம் போனாங்க, சரி மூசாவே சாப்பாடெலாம் கொடுத்துருங்க, தண்ணிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் என்ன பண்ணா, ஃபதரிபி அஸாக்கல் ஹஜர், நீங்கள் உங்களுடைய கைத்தடியால் கல்லை அடியுங்கள், ஃபன் ஃபஜ்ரத் மின் ஹசனதா அஷரத் ஐனா, அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் புறப்பட்டு போச்சு, 12 ஊற்றுக்கள் கிளம்பின. இன்றைக்கும் ஐயோன மூசான்னு ஒரு இடம் இருக்குது தூர்சினாய் பகுதி தாண்டவன் அலஹம்துலில்லா, நான் 3-4 தடவை போயிட்டு வந்தேன் அந்த ஏரியாக்கு. தூர்சினாய் அந்த கால்வாய் மேலே வந்து தூர்சினாய் கப்பல், அதாவது உலகத்திலே ஒரு பெரிய அதிசயம்னு சொன்னால், மேலே ஃப்ளைட்டு போகும், கீழே கார் பஸ் போகும் பார்த்துருக்குறோம், அந்த மாதிரி பாலம் பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தூர்சினாய் கால்வாயில் மேலே கப்பல் போயிட்டுருக்கோம், நம்மளுடைய தலைக்கு மேலே கப்பல் போய்கிட்டு இருக்கோம், அந்த அடியில் கால்வாய் போட்டு தரைவழியில் சர்ஃபேஸில் காரு பஸ்ஸு லாரிலாம் போகும், அதான் தூர்சினாய் கால்வாய், இது சூயஸ் கால்வாய். அந்த சூயஸ் கால்வாயை தாண்டி போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டரில் ஒயூன மூசான்னு பேர், அந்த இடத்துக்கு பேர் ஒயூன மூசானா, மூசாவின் ஊற்றுக்கள் அப்படின்னு பேர். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த 12 ஊற்றுக்களில் 4-5 கிணறுகள் இப்போவும் இருக்குது, 4-5 கிணறுகள் இப்போ இருக்குது, ஊற்றுகள் அங்கங்கே இருக்குது, ஒரு சில கிணறுல இன்றைக்கும் தண்ணி இருக்குது அங்கே. அப்போ அல்லாஹ் சுப்ஹானத்து சொன்னால், அந்த ஒரு பாறையை தடியால் அடிக்க சொன்னான், அடித்தாங்க, அங்கேருந்து 12 ஊற்றுகள் கிளம்பி போச்சு, தண்ணி அள்ளி குடித்தாங்க. எல்லாம் இப்படியே அல்லாஹ் சுப்ஹானத்துல அவங்களுக்கு செஞ்ச நியமத்தை பூரா பாவிங்க அனுபவிச்சுட்டு கடைசியில் சொன்னாங்க, இருக்கட்டும் மூசாவே எல்லாம் வாஸ்தவம் தான், எங்களுக்கும் நாங்களும் கொஞ்சம் அல்லாஹ் வணங்கணும் போல் ஒரு மூடில் இருக்கிறோம், அல்லாவை வணங்குற மாதிரி ஒரு மூடில் இருக்கிறோம், அதனால் அல்லாஹ் வணங்குறது தான் வழி பண்ணுங்க அப்படின்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, நேராக தூர்சினாய் மலைக்கு போனாங்க, சினாய் பகுதியில் உள்ள அந்த மலைப்பகுதி தூர்சினாய் மலைக்கு போனாங்க. போய் அல்லாட்ட போய் என்ன பண்ணாங்க, தவம் இருந்து 30 நாட்கள் நோன்பு வைத்து தவம் இருந்து அல்லாட்டிருந்து வேதத்தை வாங்கிட்டு வந்தாங்க, வேதத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அல்லாஹ் என்ன பண்ணாங்க, கடைசி நேரத்தில் என்னாச்சு, அது ஒரு வரலாறு உண்டு. 30வது நாளை மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்க, மிஸ்வாக் செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், உம்முடைய நோன்பு இருக்கும்பொழுது வாயிலிருந்து ஒரு வாடை தான் எனக்கு கஸ்தூரி மாதிரி வாடை, நீங்கள் மிஸ்வாக் செஞ்சு அந்த வாடையை போக்கிட்டீங்க, அதனால் இன்னொரு 10 நாள் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி இன்னும் 10 நாள் அல்லாஹ் நோன்பு இருக்க வச்சு 40 நாள் இருக்க வச்சாமோ தூர்சினாய் மலையில், 40 நாள் தங்கி, இதெல்லாம் குரானில் பல இடங்களில் வரக்கூடிய சம்பவங்கள், 40 நாட்கள் தங்கியிருந்து வேதத்தை வாங்கிட்டு வர்றாங்க. வந்தவன அந்த பாவிங்க கேட்டானுங்க, எல்லாம் கரெக்டு தான், இந்த வேதம் அல்லாஹ் தான் கொடுத்தாங்கிறது என்ன ஆதாரம் அப்படின்னாங்க. இந்த வேதத்தை அல்லாஹ் தான் கொடுத்தாங்கிறது என்ன ஆதாரம், அடப்பாயில் நம்ப மாட்டீங்களா, சரி வாங்க அப்படின்னு சொல்லி முக்கியஸ்தர்கள் ஒரு 70 பேரை கூட்டிக்கிட்டு, நேராக திருச்சிராமலைக்கு போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் திருச்சிராமலைக்கு போன உடனே அங்கே போய் யாழ்லா இவங்க நேரடியாக அவன்கிட்ட பேசணுங்கிறாங்க, யாழ்லா நீ நேரடியாக சொல்லு, நான் தான் நீ தான் அந்த வேதத்தை கொடுத்தேன்னு சொல்லி இவங்கள்ட்டே சொல்லு அல்லா அப்படின்னாங்க. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவங்ககிட்ட நேரடியாக பேசினான், அவன்கிட்ட பேசினான், மூசாவுக்கு நான் தான் வேதத்தை கொடுத்தோம், இது நாம அருளி வேதம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்னோன்ன பாவிங்க என்ன சொன்னானுங்க, இதெல்லாம் இருக்கட்டும் மூசா, இது அல்லாஹ் தான் பேசுகிறான்னு என்ன கேரண்டி, நீங்கள் யாரையோ ஒழிச்சு யாரையோ மலைக்கு பின்னாடி ஒளியை வச்சு கூட பேசியிருக்கலாம்ல, இது அல்லாஹ் தான் சொன்ன என்ன கேரண்டி அப்படின்ட்டான். அல்லாஹ் கோவம் வந்துருச்சு, பாவிகளா நான் உங்களுக்கு வேதத்தை கொடுத்து நான் பேசுனா அதை பின்பற்றி நடக்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்க, இப்போ ஒத்துக்கிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் மறுக்கிறீங்களா, திருச்சிராமலை அப்படியே தூக்குனான். இது ரஃபானா அலைக்கும் தூர் அல்லாஹ் சொன்னான், அவர் தலைக்கு மேலே திருச்சிராமலை தூக்குனான், தூக்கி மோனை ஒத்துக்கிறீங்களா இல்லை அப்படியே தலைக்கு மேலே சாவடிக்க வேண்டாம், இப்போ ஒத்துக்கிறேன் நானுங்க, இப்போ ஒத்துக்கிற குரானை பாருங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் தெளிவாக, அவங்க தலைக்கு மேலே திருச்சிராமலை எல்லாம் தூக்குனான், தூக்கி ஒத்துக்கிறீங்களா அப்படியே டமாலத்துக்கு தலைத்துக்கு போட வேண்டாம், ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு வந்து இங்கே வந்த பிறகு தங்களுடைய கவுமட்டை வந்த பிறகு தலைகளாக மாறிட்டாங்க. இதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே போய் தவம் இருக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணால் சாமிரிங்கிற ஒருத்தன் அவங்களுடைய கோத்திரத்திலேயே யூதருடைய கோத்திரத்திலேயே சாமிரிங்கிற ஒருத்தன் என்ன பண்ணால் ஒரு காளை கன்றை உருவாக்கணும், ஒரு காளை கன்றை அவன் அங்கிருந்த மக்கள் எல்லாத்திலையும் ஒரு தங்கத்தை வாங்கி அந்த தங்கத்தை உருக்கி ஒரு காளைய மாதிரி ஒரு சின்ன உருவத்தை செஞ்சான். உருவத்தை செஞ்சு அதில் என்ன பண்ணான், அது வரலாறு தஃப்ஸீரில் வருது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுது இவன் என்ன பண்ணுறான், ஒளிஞ்சிருந்து பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குதிரை குழம்பு பட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கிட்டான். அந்த மண்ணை எடுத்து ஏதோ மந்திரம் சொல்லி அந்த காளை கண்டுக்கு போட மேலே போடனே அந்த தங்கத்தினாலான காளை மாதிரி செஞ்ச சின்ன உருவத்தை பாருங்க பேண்டுச்சு. அது என்ன பண்ணுச்சு, பேன் கந்துச்சு, பாருங்கப்பா இதாம்பா நம்ம தெய்வம், இதை விட்டுட்டு மூசா எங்கேயோ போயிட்டாருன்னு எல்லாம் பொத்தடின்னு அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதை அந்த சட்டம் போட்ட காளை கன்றை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காளை கன்று தான் இன்றைக்கி கோமாதாக வந்து நிற்குது, அந்த காளை கன்று தான் இன்றைக்கி பிராமணர்கள் ஆட்சியில் என்ன வந்து நிற்குது, கோமாதாக வந்து நிற்குது. கோமாதா எங்கள் குளமாதா, கோமாதா வெட்டக்கூடாது, மாட்டை வெட்டக்கூடாது, பசுவாக அறுக்கக்கூடாது, பாவிங்க மனசனை போட்டு அறுப்பானுங்க ஆனால் மாட்டை மட்டும் அறுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கோமாதா வந்து நிற்குது. அப்படியே அந்த யூதருடைய கலாச்சாரத்தில் வந்தது. ஹேர் இதை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, என்னென்னா பாவிகளை சிலையை வணங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அல்லாட்ட கேட்டாங்க, அல்லா இவன் சிலையை வணங்கிட்டான் இவன் என்ன அல்லா பண்ணுறது, அல்லா சொன்னால் அவனே ஒத்தனத்தில் வெட்டிட்டு சாக சொல்லு, வெட்டிட்டு சாக சொல்லுங்கள், அடுத்த ஒத்தனத்தில் வெட்டிக்கிட்டோம், ஒத்தனத்தில் அடிச்சுக்கிட்டோம். அப்படி அடிச்சுக்கிட்டதுலேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் யூதர்கள் செத்து போனாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹேர் இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி எல்லா சம்பவங்களையும் தாண்டி அல்லாஹ் என்னென்ன சொன்னால் அதெல்லாம் மாற்றமா கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மண்ணு செல்வாவை இறக்க அழகான நான்வெஜ் கொடுத்தான். அல்லாஹ் மண்ணு செல்வாங்க நான்வெஜ் அது வேணான்னு சொல்லிட்டு நபியே எங்களுக்கு வந்து ஹிஸ்ஸாயிஹா வ ஃபூமிஹா வ அதசிஹா வ பசலிஹா வெங்காயம் வேணும், வெள்ளரிக்காய் வேணும், வெள்ளைப்பூண்டு வேணும், கீரை வேணும் அப்படின்னு வெஜிடேரியனாக கேட்டான். எங்களுக்கு மண்ணு செல்லாம் சாப்பிட்டு என்ன ஆகிப்போச்சு, சளிச்சு போச்சு, எங்களுக்கு வெஜிடேரியனாக கொடுங்க அப்படின்ட்டான். அப்போ இப்போ அல்லாஹ் சொன்னான், இவன் திமிர் பிடிச்சவன், இவனை சும்மா விடக்கூடாது, கஷ்டம் இல்லாமல் உனக்கு ராகத்தான முறையில் வானத்திலேருந்து உனக்கு மல்லு செலவாக இருக்கிறேன் அது வேண்டாம், அதை விட்டு போட்டு வெள்ளரிக்காய் வேணும் வெள்ளைப்பூண்டு வேணுங்கிறியா, அப்போ உதுஹுலு மிஸ்ரா ஒரு ஊரை காட்டி அந்த ஊருக்குள்ளே போங்க, அந்த ஊருக்குள்ளே போய் நீங்களாக விவசாயம் பண்ணி நீங்களாக சாப்பிட்டுக்குங்க அப்படின்ட்டான். அப்போ என்ன சொன்னால் அந்த ஊருக்குள்ளே நுழையும் பொழுது ஹைத்தாத்தொன் நகஃபிரலக்கும் ஹைத்தாத்தொன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போங்க, நான் செஞ்ச தப்பு தான், யாரெல்லாம் எங்கள் பாவத்தை மன்னிச்சிரு சொல்லிக்கிட்டே போங்க, நகஃபிரலக்கும் நான் உங்கள் செஞ்ச பாவத்தை மன்னிப்பேன்டான். இவன் என்ன பண்ணான், ஹைந்தத்தொன்னுக்கிட்டே போனான். ஹெத்தத்துன்னு சொல்ல சொன்னால் ஹெந்தத்துன்னு என்ன அர்த்தம், எனக்கு கோதுமை வேணும் கோதுமை போனான். ஹெத்தத்துன்னு சொன்னால் பாவ மன்னிப்பு கேட்குன்னு அர்த்தம், ஹெந்தத்துன்னு சொன்னால் கோதுமை வேணும்ன்றே இப்படி என்னென்ன அல்லாஹ் சொன்னானோ அத்தனை. நீ ஒரு மோசமான சமுதாயம், ஒரு கேடுகட்ட சமுதாயம் நீ உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் யூத சமுதாயம் தான். அந்த யூத சமுதாயத்துடைய வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு வரும்பொழுது இந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஒரு ஆளை ஒருத்தன் கொலை பண்ணிடுறான், ஒரு விஐபியாக ஒரு ஆள் கொலை பண்ணிடுறான். கொலை பண்ண உடனே நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வந்தாங்க, மூசாவே உங்கள் ரப்புகிட்ட கேட்டு அந்த கொன்னவன் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க, அப்படின்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் சொல்கிறபடிலாம் கேட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள் சொல்கிறபடிலாம் கேட்டாங்க. அதனால தான் ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே நீங்கள் பாக்கியம் பெற்றவங்க, உங்களுடைய உம்மத்தை அல்லாஹ் தங்கமான உம்மத்தை கொடுத்துருக்கான், எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு உம்மத்தை கொடுத்தான் பாரு முதலை பிடிச்சவங்களே, அவனை கட்டிட்டு நான் அழுது அழுகு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ் ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்டு சொன்னாங்க. 50 வேளை தொழுகை ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு வரும்போது நிச்சயமாக தொழுவ முடியாது, 5 வேளையை குறைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. யாரு? மூசா அலைஹிஸ் ஸலாம். ஏன்? தங்களோட உம்மத்தில் பட்ட பாடு, தங்களோட உம்மத்தில் மாட்டிட்டு அவ்வளோ பாடுபட்டாங்க. எந்த அளவுக்கு நான் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் குர்ஆன் புகாரி ஷரீஃப்ல வருது ஒரு ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்றாங்க, இதே யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ உன்னதமான நபியாக இருந்து இவங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சோம், மூசா இவங்க இந்த யூதர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆம்பளைங்க எல்லாம் ஒட்டு மொத்தமாக நின்று குளிப்பாங்க அப்படியே, அதான் முழு நிர்வாணமாக, முழு நிர்வாணம் மொத்தமாக நின்று குளிப்பாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தனியாக ஓரமாக போய் குளிப்பாங்க வெக்கப்பட்டு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மர்மஸ்தானம் ரொம்ப சின்னது, அதனால தான் அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்று குளிக்கிறார் அப்படின்ட்டாங்க. இப்படி கேவலம் புகாரியோட அதிசயம் வருது. அல்லாஹ் என்ன பண்ணா இதையும் வெளிப்படுத்தணும்னு பார்த்து அதுக்கு ஒரு சம்பவத்தை நடத்தினா, மூசா அலைஹிஸ்ஸலாம் துணியை போற ஒரு பாறைக்கு மேலே வச்சுட்டு அவங்க நின்று குளிச்சுட்டு நின்றாங்க, அந்த பாறை ஓட ஆரம்பிச்சிருச்சு, அந்த பாறை ஓட ஆரம்பிச்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாறை ஓடுறதை பார்த்து தண்ணியை அறியாம, தான் நிர்வாணமா இருந்து அறியாம, சௌபியா ஹஜர் ஓ கல்லே, என் துணி எடுத்து எங்க ஓடுற எங்க ஓடுறேன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்தாங்க. இப்படியெல்லாம் ஹதீஸ்ல சம்பவம் வருது. இதை நான் ஏதோ விட்டலாச்சரிய கதை சொல்லிட்டு இருக்கல, புகாரியோட ஹதீஸ்ல வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இந்த பனி இஸ்ரவேல்கள் எவ்வளோ வேதனைப்படுத்தணுமோ அப்படி வேதனைப்படுத்தினாங்க. அந்த சம்பவங்கள் ஒன்று தான் இது என்னன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலா சொல்றாங்க, நபியே உங்க அல்லாட்ட கேளுங்க இந்த விஐபியை கொன்னது யார் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாட்ட. அல்லாஹ் சொன்னான், அப்படியா ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய ஒரு பகுதியை எடுத்து செத்தவன் மேலே அடிக்க சொல்லுங்க, செத்தவன் மேலே அடிக்க சொல்லுங்க. அவன் எழுந்திருச்சு, என்ன இன்ன ஆள் தான் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் செத்துருவான் அவன் அப்படின்னா. அல்லாஹ் விளையாடுறான் அவங்கள்ட்ட, இவங்களுடைய கோக்குமரத்தனத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் விளையாடுறான் அவங்கள்ட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு மாட்டை அறுங்கப்பா, அறுத்து அதனுடைய ஏதாவது ஒரு கறித்துண்டு எடுத்து அவன் மேலே அடிங்க. அவன் எழுந்திருச்சு, தன்னை யார் தான் கொண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் செத்துருவான் அப்படின்ற உடனே, சரி அந்த மாடு கால மாடா பசு மாடா? அல் மாட்டா மாட்டை எடுத்துட்டு போக வேண்டியதானே, கால மாடா பசு மாடா? அல்லாஹ் சொன்னா கால மாடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அந்த சம்பவத்தை, அல்லாஹ் சொல்லி பண்ற பாருங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையே கேட்டால் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அது. ஒய்யு கால மூசா அலி கௌமிஹி இன்னல்லாஹ யாமருக்கும் அன் தத்பஹு பக்ரா, நீங்கள் மூசாவிடத்தில் கேட்ட பொழுது தன்னுடைய சமுதாயத்தில் சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தில் சொன்னாங்க, இன்னல்லாஹ நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாமருக்கும் அன் தத்பஹு பக்ரா, ஒரு மாட்டை அறுக்கும்படி உங்களுக்கு உத்தரவிடுகிறான் அப்படின்னு சொன்னான். காலு அவங்க கேட்டாங்க, அத்தத்தகுதுனா ஹுஸ்வா, ஒரு நபி சொல்கிறாங்க, நபி கிண்டல் பண்ணுவாங்களா, அத்தத்தகுதுனா ஹுஸ்வா, என்னை கிண்டல் பண்ணுறீங்களா, மாட்டை அறுக்கணுமா, அது கறி துண்டு எடுக்கணுமா, அடிக்கணுமா, செத்தம் எழுதிருப்பானா, இதை நான் விளையாட்டு காட்டுறீங்களா, அத்தத்தகுதுனா ஹுஸ்வா, என்னை கிண்டல் பரிகாசம் பண்ணுறீங்களா? மூசா கால மூசா சொன்னாங்க, அவுது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன், இந்த மாதிரி விஷயம் கிண்டல் பரிகாசம் பண்ணுறவன் ஜாஹில் மடையன், நான் மடையனாக ஆவதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன், அதனால் சீரியஸாக தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு மாட்டை அறுத்து அருங்க அப்படின்னாங்க. காலத்து வாழ்லனா ரப்பக்கை பையிலனா மாஹி, அப்படியா சரி அது என்ன மாடு உங்கள் ரப்பிட்ட கேளுங்க, அது என்ன மாடுன்னு உங்கள் ரப்பிட்ட கேளுங்க. கால மூசாலு சொன்னாங்க, இன்னஹு யகூல் இன்னஹா பக்ரதுன் லா ஃபாரிதுன் ஒலா பிக்கர், அது பக்கராவாக இருக்கணும், அதாவது கால மாடாக இருக்கணும், பெசு பசு மாடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி பருவத்திற்கு வராத ரொம்ப கேலட்டு கால மாடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் நடுவான பாதையாக இருக்கணும், மாடாக இருக்கணும், அவானும் பயந்த தாலிக், ரெண்டுக்கும் நடுநிலையான மாடாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஃபஃப் ஆலு மாத்து உமரோன், அல்லாஹ் என்ன சொன்னா செய்யுங்கப்பா அப்படின்னாங்க, செஞ்சுட்டு போக வேண்டியதானே. காலு அடுத்து கேட்டான், உது அலனா ரப்பக்கை பையிலனா மா லவுனுகா, அது என்ன கலரில் இருக்கணும்னு கேளுங்க, மா லவுனுகா, அந்த கலர் என்ன கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சலைக்காமல் சொன்னாங்க, அவங்க கேட்டதுக்கலாம் எவ்வளோ தங்க. இதுக்கடையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கோபக்கார நபி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கோபக்கார நபி. சம்பவ ஹதீஸில் வருது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்கிட்ட வந்து கடைசி நேரத்தில் மலக்குல் மௌத் வந்தாங்க. மலக்குல் மௌத் வந்து, நபியை நான் உங்கள் உயிரை வாங்க போகிறேன்னு பிளார் விட்டாங்க, ஒரு அடி, ஒரு கண்ணு போயிடுச்சு. புகாரோட ஹதீஸில் வருது, யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்து ஒரு கண்ணு போயிடுச்சு, கண்ணை பிடிச்சிக்கிட்டே மலக்குல் மௌத் போனாங்க அல்லாட்ட, எல்லாம் என்ன இவர் உயிரை வாங்க போனால் அடிக்கிறாரு, என்ன பிளார்னு அடித்தா அடிச்சல எனக்கு கண்ணு போயிடுச்சு அல்லா. அப்போ அல்லாஹ் சொன்னான், அப்படியா சரி அவர்கிட்ட போய் கேளுங்க, இன்னும் எவ்வளோ காலம் உயிரோடு இருக்கான்னு ஆசைப்படுறேன் கேளுங்க, நீ எவ்வளோ காலம் உயிரோடு ஆசைப்படுறான்னு கேளுங்க. கேட்டால் அவர் என்ன சொல்ல அது மாதிரி நடந்துக்கேன், அல்லாஹ் சொல்லி அனுப்பலாம். மலக்குல் மௌத்துட்ட, மலக்குல் மௌத்து வந்தாங்க, நபியே சரி நீ எவ்வளோ காலம் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாங்க. உடனே அல்லாஹ் எவ்வளோ காலம் நாடுறான், அல்லாஹ் சொன்னால் ஒரு கம்பளி ஆட்டை கொடுத்து இந்த ஆட்டின் மீது உங்கள் கையை வைங்க, அந்த கை எந்த அளவுக்கு எவ்வளோ முடிகளை தொடுமோ, உங்கள் கைக்குள்ளே எத்தனை முடி வருமோ அத்தனை ஆண்டுகள் உயிர் வாழணும்னு சொல்லிட்டான் அல்லாஹ் அப்படின்ன உடனே உடனே பிடிச்சாங்க. பிடிச்சவனே சொல்கிறாங்க, நான் இத்தனை ஆண்டு வாழ்வேனா இதுக்கப்புறம், ஆமாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூத்தாக தான் செய்யணும். அப்போ இப்பயே மூத்தாயிடுறேன், அப்போ இப்பயே மூத்தாயிடுறேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், பைத்துல் முகத்தஸிலிருந்து கல்லெறியும் தூரத்தில் என்னுடைய உயிர் வாங்கப்பட வேண்டும் அப்படின்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க துவா கபூல் செஞ்சு பைத்துல் முகத்தஸிலிருந்து கொஞ்சம் தூரத்திலேயே அவங்க உயிர் வாங்கப்பட்டு அங்கேயே இப்போ அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இந்த கபர்லேயே இந்த ஹதீஸையும் எழுதி போட்டிருக்காங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸை. எது சொன்னால், அந்தளவுக்கு ஒரு கோபக்கார சஹா நபி. ஆனாலும் கூட இந்த குரைஷ் இந்த யூதர்கள் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து அந்த பாடு படுத்துனாங்க. கேட்டாங்க பாருங்கள், மா லவுனுஹா, கலர் என்ன? கால சொன்னாங்க, இன்னஹு கால இன்னஹு யகுலு இன்னஹா பக்ரத்துன் சஃப்ரா, நல்ல பளிச்சுன்னு செவ்வளை காலையாக இருக்கணும். செவ்வளை மாடுங்குவாங்கல்ல, நல்ல பளிச்சுன்னு செவ்வளக்க மாலையாக இருக்கணும். ஃபாக்கு லவுனுஹா தசுரு நாதிரின், பார்க்குறவங்கள அப்படி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தேவையாயுது தேவையாயுது, பார்க்குறவங்கள அப்படி அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், செவ்வளை காலையாக இருக்கணும் அப்படின்னாங்க. அதோடு விட்டு தொலைக்க வேண்டியதானே. காலது உள்ளனா ரப்பக்கையு பையில்லனா மாஹி இன்னல் பக்கர் தஷாபகலைனா, இன்னும் தெளிவாக சொல்ல சொல்லுங்க. ஏன்னா செவ்வளக்காலம் நிறைய காலம் இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு கேளுங்க. செவ்வளக்காலம் நிறைய இருக்குது, எந்த மாதிரி சொல்லணும் கேளுங்க, தெளிவாக சொல்ல சொல்லுங்க. இன்னா இன்ஷா அல்லா அல்ல முகத்ததோன், இன்ஷா அல்லா எங்களுக்கு அந்த மாடு கிடைச்சாலும் கிடைக்கும். நபிசுல்லாம் சொன்னாங்க, இந்த இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை மட்டும் அவங்க சொல்லியிருக்கலண்டா, கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க மாடு அறுத்துருக்க முடியாது. அவங்க அறியாமல் என்ன சொல்லிட்டாங்க, இன்ஷா அல்லான்ட்டானுங்க. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அவங்க சொன்ன எல்லா கண்டிஷன்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த மாட்டை அல்லாஹ் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். ஹைர் அல்லாஹ் சொன்னா, இன்னஹு யகூல் இன்னஹா பக்ரத்துன் லா தலூலுன் துசீருல் அர்த வலா தஸ்கில் ஹர்ஸ. எந்த தெளிவாக வேணும்னு கேட்டீங்களே, இதுவரை அந்த மாடு உழவுக்கு பயன்படுத்தியிருக்க கூடாது, ஏத்தம் இறக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கக்கூடாது, வண்டி இழுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான மாடாக இருக்கணும். இப்படிலாம் கண்டிஷன் மேலே கண்டிஷன் எழுதிக்கிட்டே போனாங்க. இது இவ்வளோ கண்டிஷன் சொன்னதுக்கப்புறம் சொன்னால், காலுல் ஆன ஜேத்தபில் ஹக், இப்போ தான் உண்மையாக கொண்டு வந்துருக்கீங்க, நீங்கள் இப்போ தான் உண்மையாக சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஃபா தபஹூஹா ஒமா காது ஒமா காது ஃபாலோன், ஆனால் அவங்க செஞ்சே இருக்க முடியாது, இன்ஷா அல்லாஹ் சொன்னதுனால அவர்கள் அந்த மாட்டை அறுத்து விட்டார்கள். ஸோ அந்த சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் இன்னும் என்னென்ன குழப்பம் பண்ணாங்க, என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை பூரா ரப்பல்லாலும் தெளிவாக சொல்லிட்டு வந்து கடைசியில் சொன்னான், இவ்வளோ மோசமான இவன் என்ன சொல்லுவானா, நாங்கள் தான் அல்லாஹ்க்கு நகனும் அப்னா உல்லா வஹிபாஹு, நாங்கள் தான் அல்லாவுடைய பிள்ளைகள், அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அல்லாவுடைய பிள்ளைகள் அல்லாவுக்கு நெருக்கமானவங்க. மறுமையில் எங்களுக்கு தான் முதல் முன்னுரிமைங்க, ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எங்களுக்கு தான் மறுமையில் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் யாரை சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்களாம், மதினால் அந்த சஹாபாக்களை பார்த்து, உங்கள் முகமது என்னப்பா இப்போ வந்தோ இருப்பா, அவருக்கெல்லாம் எந்த பவரும் கிடையாது, நாங்கள் பரம்பரையாக நபி பாலர் காலத்தை உருவாக்குறவங்க, எங்களுடைய பரம்பரை ஏராளமான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க, நாங்கள் தான் வந்து முன்னோடி சமுதாயம், முதல் சமுதாயம், அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான. இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுறது, இந்த அப்பாவி சஹாபாக்களை போட்டு குழப்பறது, அப்பாவி சஹாபாக்கள் இருப்பாங்களே அவங்கள போட்டு குழப்பறது, அவங்க வந்து ரசூலுல்லாஹி யார ரசூலுல்லாஹி இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் உடனே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ் விளக்கம் சொல்லுவான், அல்லாம் அதுக்கு சலைக்காம இவங்க பண்ணுற அத்தனை குழப்பத்துக்கும் விளக்கம் சொல்லுவான். அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க பண்ண எக்கச்சக்கமான குழப்பம், நிறைய குழப்பம் இருக்குது, சூரத்துல் பக்கரால தெளிவாக எல்லாம் சொல்லிட்டு வர்றான். அதில் உள்ள ஒரு முக்கியமான குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஆகரத்தில் நாங்கள் தான் வெற்றியாளர்கள், அல்லாஹ் எங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான் அப்படின்னாங்க. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமாருடைய சந்தேகத்துக்கு தெளிவுபடுத்துகிற மாதிரி சொன்ன பாருங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் காணத்தில் குமத்தாருள் ஆஹ்ரத் ஐந்தல்லா ஹாலிசத்தை பிந்துனில் முமினி முந்துனி நாஸ், மற்ற மக்களுக்கெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு மட்டும்தான் மறுமை, உங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம், உங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறீங்களே, அது உண்மையாக இருந்தால், நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த சொர்க்கம் எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும், மரணத்துக்கு பிறகு தானே கிடைக்கும். ஆகவே மரணத்துக்கு பிறகுக்கூடிய கிடைக்கக்கூடிய சொர்க்கம் உங்களுக்கு மட்டும்தான் உரிமையானது, நீங்கள் மட்டும்தான் சொந்தக்காரங்க என்ற வாதத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால், ஃபத்த மன்னவுல் மௌத், அல்லாவிடத்தை மரணத்தை கேட்கணும் பார்ப்போம், மரணத்தை ஆசைப்படுங்க பார்ப்போம், ஏன்னா மரணத்துக்கு பிறகு தானே சொர்க்கம் கிடைக்கும், அங்கே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொன்னால். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் காணத்திலக்கும் தாருல் ஆஹிரத் இந்தல்லாஹ் ஹாலிசத்தம் இந்துனின்னாஸ், மற்ற மக்கள் யாருக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டும்தான் ஆஹிரத்து கிடைக்கும், உங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம்னு சொன்னால், ஃபத்த மன்ன உல் மௌத் இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் மௌத்தை ஆசைப்படுங்க பார்ப்போம். ஆசைப்படுவானா? அல்லாஹ் சொல்கிறான், லை எத்த மன்னஹு ஒலை எத்த மன்னஹு அபதா, அவன் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டான், ஒருபோதும் மரணத்திற்கு ஆசைப்பட மாட்டான். யாரு? யூதர்கள். ஏன்? பிமா கத்தமத் ஐதீஹிம், அவன் செஞ்ச கேடுகட்ட காரியங்களின் காரணமாக. அவனுக்கு தெரியும், நம்ம பண்ற அந்த பாவத்துக்கு அநியாயத்துக்கு போறா மறுமையில் அல்லாஹ் போகும்போது அல்லாஹ் அவனை கட்டி வச்சு சாத்த போறாங்கிறது தெரியும். அதனால தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன் எதுக்கு ஆசைப்பட மாட்டான், மரணத்துக்கு ஆசைப்பட மாட்டான். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், குல் யா யுஹல்லதீன ஹாது, ஓ யூதர்களே, ஓ யஹூதிகளே, அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா யுஹல்லதீன ஹாது, இன் ஜாந்தும் அன்னக்கும் அவுலியா உல் இல்லாஹி மின்தூனின் நாஸ், மின்தூனில் முஃமினீன், மூமின்களாக இல்லை, நீங்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், நீங்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பதிலே உண்மையாளர்களாக இருந்தால், ஃபத்த மன்னவுல் மௌத்த இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மௌத்த ஆசைப்படுங்க பார்ப்போம், மௌத்த ஆசைப்படுங்க பார்ப்போம், ஆசைப்பட மாட்டான். மௌத்தை யார் ஆசைப்படுவார்கள், மரணத்தை யார் ஆசைப்படுவார்கள், நமக்கு மரணத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ் நமக்கு நற்கூலி கொடுப்பான், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அமல் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் மட்டும்தான் மரணத்துக்கு ஆசைப்படுவாங்க. மரணத்தை பார்த்து யார் பயப்படுவா, யார் உலகமே சாசுவதுன்னு நினைக்கிறானோ, உலகமே நிரந்தரம் நினைக்கிறானோ, இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு உலகத்திலே எல்லாத்தையும் முடிச்சிடலாம், மரணத்து மறுமைக்கு போனால் நிச்சயமாக அங்கே நமக்கு அடி இருக்குது அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் மரணத்துக்கு பிறகு பயப்படுவான், மௌத்துக்கு பயப்படுவான். அப்போ நல்லவர்கள், உலகத்தில் நல்லவர்கள் செய்யக்கூடியவர்கள் மரணத்தை பெரிய கஷ்டமாக நினைக்க மாட்டாங்க, மரணத்துக்கு பயப்படவும் மாட்டாங்க. இவர்கள் கெட்டவர்களே, மோசமான கெட்டவர்கள்னால இந்த யூதர்கள் மரணத்திற்கு பயந்தார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அவர்கள் செய்த கேடுகட்ட காரியங்களின் காரணமாக ஒருபோதும் மரணத்திற்கு ஆசைப்பட மாட்டார்கள். அல்லாஹு அலீமும் பில் ஆலிமீன், இந்த அநியாயக்காரங்களை பத்தி அல்லாஹ் நல்லா தெரியும் சொல்லிட்டு இவன் எப்படி தெரியுமா இருக்கிறான், மரணத்துக்கு ஆசைப்படுறதாவது ஒல தஜிதன்னஹும் அஹரசன் நாசி அலா ஹயாத்தின், இவர்கள் தான் உலகத்திலேயே உலக வாழ்க்கையின் மீது அதிகப்படியான பேராசை கொண்டவர்கள். நீண்ட காலம் வாழணும், நம்ம சொல்லாமல நூறாண்டு நூறாண்டு காலம் வாழ்க, நீரூழி வாழ்க, நம்மளை பார்த்து ஒருத்தர் நீரூழி வாழ்கன்னு நம்ம என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவோமா இல்லையா, சந்தோஷப்படுவோமா இல்லையா? ஆ, நல்ல மக்கள் சந்தோஷப்பட மாட்டாங்க, நீரூழி வாழ்ந்து என்ன பண்ண அல்லாஹ் போய் பார்க்க போகிறேன் நான் அப்படி தான் நினைப்போம். ஆனால் இன்றைக்கி உலகமே சாசுவதுன்னு நினைக்கிறவன் தான், மறுமையை நம்பாதவன் தான், தன்னை பார்த்து யாராவது நீரூழி வாழ்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுறான், காலகாலத்திற்கு வாழ்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுறான். அந்த மாதிரி கூட்டத்தில் உள்ளவர்கள் தான் இந்த யூதர்கள். உலகத்திலேயே அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் எத்தனை விதமான மனிதர்களை படைத்தானோ அத்தனை மனிதர்களிலும் ஒல தஜிதன்னஹும் அஹரசன் நாசி அலா ஹயாத்தின், தங்களுடைய வாழ்க்கையின் மீது, உலக வாழ்க்கையின் மீது அதிகமான பேராசை கொண்டவர்கள் இந்த யூதர்கள் தான். ஓ மினல்லதீன் அஷ்ரக்கோ, இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக் கூட அவ்வளோ ஆசைப்பட மாட்டான், இணை வைக்கிற பாருங்க முஷ்ரிக்கு, அவன் கூட உலக வாழ்க்கைக்கு அவ்வளோ ஆசைப்பட மாட்டான், அவனை விட பேராசை கொண்டவன் இந்த யூதர்கள் தான். எவத்து அஹதுகும், அதில் ஒவ்வொருத்தரும், அவர்களில் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுகிறார்கள், லவ் யூ அம்மர் அல்ஃப சனத்தின், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழணும்னு ஆசைப்படுறான், நூறாண்டுகளாம் இல்லை, ஆயிரம் அல்ஃப சனத்தின், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்படி எத்தனாயிரம் ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, ஒமா ஹுவ பி முஸஹஸிஹி மினல் அதாபி ஐயோ அம்மர், அவன் அல்லாஹ்வுடைய நரக நெருப்பை விட்டு ஒருபோதும் தப்பிக்க முடியாது. யாருக்கு சொல்கிறான், யூதர்களை சொல்கிறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, அலந்தில் பலஸ்தீனுக்கு நம்ம அடிக்கடி போயிட்டு வந்திருக்கிறோம், அங்கே யூதர்களை சந்திச்சிருக்கிறோம், யூதர்களை பார்த்துருக்குறோம். அந்த யூதர்கள் இந்த ரப்பாயின்னு இருப்பாங்க, ரப்பாய், ரப்பாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கருப்பு ஹேட்டு போட்டிருப்பான், அவன் முடியை இப்படி பின்னல் போட்டு இந்த பக்கம் தொங்க விட்டுருப்பான், கருப்பு கோட்டு போட்டிருப்பான், கருப்பு பேண்ட்டு போட்டிருப்பான், இதுதான் ரப்பாய், பெரிய தாடி வச்சுருப்பான், நம்மளை மாதிரி சும்மா இந்த கசகசா தாடி சேமியா தாடிலாம் இல்லை, என்னோட பெரிய தாடி வச்சுருப்பான், இவ்வளோ பெரிய தாடி வச்சுருப்பான், முடியை இப்படி சுருட்டி சுருட்டி சுருட்டி இந்த ரெண்டு பக்கம் பின்னல் போட்டிருப்பான், கருப்பு ஹேட்டு போட்டிருப்பான், இவன் தான் ரப்பாய். இந்த ரப்பாய்களை பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், இவங்க தான் ஒரிஜினல் யூதர்கள், மூசா அலை இஸ்லாத்தை பாடாப்படுத்தின யூதர்கள் பூரா அந்த ரப்பாய்கள், அவங்கள ஆலிம்கள்னு சொல்லுவாங்க, நம்மளை ஆலிம்சாங்கிற பாருங்க, அந்த ஆலிம்சா தான் அந்த ரப்பாய்கள். இந்த ரப்பாய்களை பார்த்தீங்கன்னா உலக மோகம், உலக மோகம், உலக மோகம், அல்லாஹ் அக்பர், அப்படி வெறி பிடித்தவர்கள். இன்றைக்கி அவங்களுக்கு தெரியும், பலஸ்தீனில் நம்ம இந்த முஸ்லீம்களை ஆக்கிரமித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆக்கிரமித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த மக்கள் நம்மளை விரட்ட போகிறாங்க, நம்ம இங்கேருந்து ஓடத்தான் போகிறோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இருந்தாலும் என்ன தெரியுமா, இருக்கிறவர்களுக்கு அனுபவிச்சுக்கலாம், அவன் மென்டாலிட்டின்னா இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பிரபலமான ஒரு ஹதீஸ் சொல்லிப்பற, பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, மாரிக்கத்துல் குப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும், கியாமத்து நாள் கிட்ட ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும், அந்த போரில் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்கும், அந்த நேரத்தில் முஸ்லீம்களுடைய கை ஓங்கி யூதர்களை தேடி தேடி விரட்டுவார்கள், தேடி தேடி வெட்டுவார்கள். அந்த நேரத்தில் யூதர்கள் ஒவ்வொரு பாறைக்கு பின்னாலும் மரத்துக்கு பின்னாலும் ஓடி ஒளிவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாறைக்கு பின்னாலும் மரத்துக்கு பின்னாலும் ஓடி ஒளிவாங்க. அந்த நேரத்தில் பாறைகளும் மரங்களும் பேசும், யா முஸ்லீம் தால் வரா யஹூதி ரக்துலுஹு, ஓ முஸ்லீமே இங்கே வா, எனக்கு பின்னாடி யூதம் ஒளிஞ்சிருக்கான், வெட்டவனை என்று பாறைகளும் மரங்களும் பேசும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாறைகளும் மரங்களும் பேசும், ஒளிஞ்சிருக்கிற யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காது. அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் தேடி தேடி வெட்டும் பொழுது இல்லா ஷஜரத்துல் ஹரகத், ஹரகத் என்று சொல்லக்கூடிய கருவேல முள் மரத்தை தவிர இந்த மரம் மட்டும் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும், காட்டி கொடுக்காது. நபிசல்லாம் சொன்னாங்க, ஹரக்கத் என்று சொல்லக்கூடிய மட்டும் மரம் மட்டும் யூதர்களுக்கு ஒழிஞ்சிருக்கக்கூடிய யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும், அவர்களை காட்டி கொடுக்காது. மற்ற எல்லா மரங்களும் பாறைகளும் யூதர்களை காட்டி கொடுக்கும். வா முஸ்லீம், தால் வரா யஹுதீன குத்லுஹு, ஓ முஸ்லீமே இங்கே வா, எனக்கு பின்னாடி யூதம் ஒழிஞ்சிருக்கிறான், வெட்டு அவனை என்று மரங்களும் பாறைகளும் காட்டி கொடுக்குற சொல்ல சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹதீஸ் நம்மளுக்கு எத்தனை பேர் தெரியுமோ தெரியல, தெரிஞ்சாலும் எத்தனை பேர் நம்புகிறோமோ தெரியல, ஆனால் இந்த ஹதீஸை யூதர்கள் நம்புகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை யூதர்கள் நம்புறாங்க. இன்னைக்கு இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, எந்த விதமான பர்போஸும் இல்லாமல், எந்த விதமான நோக்கம் இல்லாமல் இந்த ஹரக்கத் மரத்தை வளர்ப்பதற்கென்றே தனி பட்ஜெட் ஒதுக்கி தனியாக அதுக்குன்னு ஒரு விவசாயம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய பாலைவனமாக இருக்கும், அங்கே பெரிய பள்ளம் தோண்டுவான், ஏதாவது பர்பஸ்க்காண்டி பள்ளம் தோண்டுவான், பள்ளம் தோண்டி அந்த கட்டடங்கள் அது இது கட்டுறதுக்காண்டி. பார்த்தீங்கன்னா அந்த ஹரக்கத் மரத்தை மட்டும் அப்படியே விட்டுருவான், அது வெட்டவும் மாட்டான் தோண்டவும் மாட்டான், அப்படியே விட்டுட்டு அதை சுற்றி பில்டிங் கட்டுவான். அந்த ஹரக்கத் மரம் அப்படியே இருக்கும். இது எங்கே தானாக முளைச்ச மரங்கள். அது இல்லாத விவசாயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டில் இதுக்குன்னே தனி பட்ஜெட்டை ஒதுக்கி இந்த ஹரக்கத் மரத்தை வளர்க்குறாங்க. எதுக்குன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நம்புகிறார்கள், இந்த மரம் மட்டும்தான் நமக்கு அடைக்கலம் கொடுக்கும். ஏன்னா அந்த மரத்தினால் அவர் எந்த பிரயோஜனமும் கிடையாது, அடுப்பெறிக்கிறதால அவர் எந்த பிரஜனும் கிடையாது மரத்தினால. அந்த மரத்தை விவசாயம் செய்து வளர்க்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அந்த வாக்குறுதி மேலே நம்பிக்கை, எச்சரிக்கை மேலே நம்பிக்கை, இந்த மரம் நம்மளை காப்பாற்றுன்னு நினைக்கிறான். ஆனாலும் கூட இந்த மரம் நம்மளை காப்பாற்றணும் நம்புறானே தவிர, ஏன் நம்ம முஸ்லீம் ஆகிட்டா நம்ம அல்லாஹ் காப்பாற்றுவானே, அந்த நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் நசீபை கொடுக்கல. பெருமானாருடைய எச்சரிக்கையை நம்பி இந்த மரம் காப்பாற்றுன்னு நினைக்கிறான், ஆனால் முஸ்லீம் ஆகிட்டா அல்லாஹ் காப்பாற்றுவானே, அந்த நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன? உலக வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், வசதி வாய்ப்போடு இருக்கணும். இன்றைக்கி உலகத்திலே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிகளும் தொழில்நுட்பங்களும் வளர்ந்த நாடு இஸ்ரேல் நாடு. அவ்வளோ டெக்னாலஜி, அவ்வளோ தொழில்நுட்பம், எல்லா விதமான விஷயத்தில் டெக்னிக்கல், எல்லா வித டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா உலகத்தை சீரழிப்பதற்கான எல்லா டெக்னாலஜியும் கற்றுக் கொடுக்கறது இஸ்ரேல். உலகத்தை சீரழிப்பதற்கான எல்லா விதமான டெக்னாலஜிகளையும் எல்லா விதமான நவீன கருவிகளையும் உலகத்திற்கு உற்பத்தி செய்து கொடுப்பது இஸ்ரேல். ஆனால் அந்த கருவிகளை தன்னுடைய நாட்டில் தடை செய்து வைத்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த கார்ட்டூன், இன்னைக்கு குழந்தைங்க பார்க்குறோம்ல கார்ட்டூன், இந்த கார்ட்டூன்களை என்ன ப்ளே ஸ்டேஷனா, ப்ளே ஸ்டேஷன், வித்தியாச வித்தியாசமான கார்ட்டூன், வித்தியாச வித்தியாசமான ப்ளே ஸ்டேஷன், இந்த ப்ளே ஸ்டேஷனை கண்டுபிடிச்சதும் உருவாக்குறது யார்? யூதர்கள், இஸ்ரேல். ஆனால் அந்த நாட்டிலே ப்ளே ஸ்டேஷன் பயன்படுத்த தடை குழந்தைகளுக்கு, அவன் நாட்டில் ப்ளே ஸ்டேஷனை பயன்படுத்த தடை, அவன் நாட்டில் கார்ட்டூன் பயன்படுத்த தடை, அவன் நாட்டில் குழந்தைகளை சீரழிக்கக்கூடிய இது போன்ற காட்சிகளை பயன்படுத்த தடை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், உருவாக்கி மற்ற நாடுகள் கொடுக்குறான், நீ பயன்படுத்து, உன் குழந்தைகளை சீரழிச்சிரு. ஒரு குழந்தை ப்ளே ஸ்டேஷனையே பார்த்துக்கிட்டு இருந்தா நிச்சயமா அந்த பிள்ளை குழந்தை வருங்காலத்தில் அல்லாவை மறுக்கக்கூடிய காஃபிராக மாறும், அல்ல பைத்தியம் பிடிச்ச கிறுக்கனாகவும் மாறும். ஏன்னா அந்த மாதிரி காட்சிகள் தான் காட்டும் ப்ளே ஸ்டேஷனில், அந்த மாதிரி காட்டோன் போது ஒரு பூனை செத்து போயிடுது, செத்து போன பிறகு அந்த சாம்பலை போய் இன்னொரு பூனை என்ன வருது, அந்த சாம்பல் மறுபடியும் உயிராக மாறுது. இந்த மாதிரி இயற்கைக்கு எதிரான, யதார்த்தத்திற்கு எதிரான, உண்மைக்கு எதிரான இந்த மாதிரி காட்சிகளை குழந்தைகளுடைய உள்ளத்தில் அப்படியே பதிய வச்சு பதிய வச்சு பதிய வச்சு இவனை குழந்தைகள் வேறு எதுவும் சிந்திக்க விடாமல், வேறு எதுவும் அறிவை வளர்க்க விடாமல், புது புது கருவிகளை கண்டுபிடிக்க விடாமல், குழந்தைகளுடைய அறிவை ஆராய்ச்சி செய்ய விடாமல் உலகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளுடைய அறிவையும் மழுங்கடித்து தான் குழந்தைகளை தடை செஞ்சுட்டான், நீ பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஏராளமான உதாரணங்கள் சொல்லலாம். இப்படி இதனால்தான் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று வரும்பொழுது உலகத்தில் உள்ள எந்த படைப்பும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதில்லை, மரங்கள் உட்பட பாறைகள் உட்பட. ஏன் பாறை மரங்களுக்கு இதுக்கு மேலே என்ன கோபம் அந்த யூதர்களுக்கு மேலே? ஏன் இவர்களை காட்டி கொடுக்குது? ஏன் இவங்க உலகத்தை செஞ்ச துரோகம் அவ்வளோ துரோகம், இந்த உலகத்தை செஞ்ச அநியாயம் அப்படிப்பட்ட அநியாயம், அதனால் மலைகளும் பாறைகளும் மரங்களும் கூட இவர்கள் மீது கோபம் கொண்டு இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காது. ஆனால் இவன் அதனால தான் இவன் என்ன பண்ணுறான்டா, அதனால் கண்டிப்பாக மறுமைக்கு போனால் நமக்கு வெற்றி கிடையாது, கண்டிப்பாக அல்லாஹ் நரகத்தில் போட்டு நம்மளை சாத்த போகிறான், அதனால் உலகத்திலே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவன் என்ன பண்ணுறான், உலகத்திலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்கிறான். அதே நேரத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த இரண்டு கூட்டத்தாருமே யாருன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி அலந்து சுரா ஓதுறப்பாருங்க சூரத்துல் ஃபாத்திஹா கைரில் மகதூபி அலைஹிம் வலதாலின் யாரெல்லா கோப உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களை விட்டோம் உன்னால் வழிகெடுக்கப்பட்டவர்களை விட்டோம் நான் பாதுகாவல் தெரிஞ்சுடுற பாருங்க இந்த இரண்டுமே யூதர்களையும் நசாராக்களையும் தான் குறிக்கும் அதில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க கைரில் மகதூபி அலைஹிம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானவர்கள் என்பது யூதர்களை குறிக்கும் வாலின் வழிகட்டவர்கள் என்பது கிறிஸ்தவர்களை குறிக்கும் அதனால தான் நம்ம அல்லாட்ட கேட்குறோம் எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் எங்களுக்கு நேரான பாதையை காட்டிய அல்லாஹ் அது யாருடைய பாதை அல்ல உன்னுடைய கோபத்திற்குள்ளான யூதர்களுடைய பாதையும் அல்ல வழிகட்டு போன கிறிஸ்தவருடைய பாதையும் அல்ல ஆனால் இன்றைக்கி அந்த யூதருடைய கலாச்சாரம் கிறிஸ்தவருடைய கலாச்சாரம் நமக்கு ரொம்ப இனிக்குது யூதருடைய கலாச்சாரம் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப இனிக்குது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் ரொம்ப ரசிக்கிறோம் அந்த கலாச்சாரத்தை அது நமக்கு ரொம்ப பிடிக்குது நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம் தான் முகம் சுடிக்கிறோம் ஆனால் அதே ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரம் சொன்னால் ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் சொன்னால் அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியை ஏற்படுத்துது அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் என்பதனால்தான் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து ஃபர்லான தொழுகை தொழுறின்னு சொன்னால் அத்தனை ரக்காத்துகளும் இந்த துவாவை கேளுங்க எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் எங்களை நேரான பாதையை காட்டிய அல்லாஹ் கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலின் உன்னுடைய கோபத்திற்குள்ளான யூதர்களுடைய பாதை அல்ல உன்னுடைய உன்னால் வழிகெடுக்கப்பட்ட நசராக்களுடைய பாதை அல்ல யூதர்கள் நசரானிகள் ரெண்டு பேருமே முஸ்லீம்களுக்கு எதிரிகள் ரெண்டு பேருடைய கலாச்சாரத்தை விட்டு நாம் பாதுகாத்து இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் ஆனால் அந்த யூதர் நசரானிகளுக்கு மத்தியில் எப்படி பிரச்சனைன்னு சொன்னால் பாருங்கள் காலத்தில் யஹூது வக்காலத்தில் யஹூது லைசத்தி நசாரா அலாஷை அவன் யூத என்ன சொல்கிறான் லைசத்தி நசாரா அலாஷை நசாராக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க வேஸ்ட்டுங்க நாங்கள் தான் பெஸ்ட்டு நசாராக்கள் யார் லைசத்தி நசாரா அலாஷை அவன் ஒன்றுமே கிடையாது நத்திங் ஜீரோ நாங்கள் தான் பெஸ்ட்டு ஓ காலத்தி நசாரா நசாரா என்ன சொல்கிறான் ஓ லைசத்தில் யஹூத் அலாஷே ஹே யூதர்கள்லாம் ஜீரோப்பா ஒன்றுமே கிடையாதுப்பா நத்திங்கப்பா நாங்கள் தான்ப்பா பெஸ்ட்டு இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறான் இவன் அவனை பார்த்து நீ ஒன்றும் இல்லைங்கிறான் அவன் இவனை பார்த்து நீ ஒன்றும் இல்லைங்கிறான் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து நடுவில் கிறிஸ்தவ இவன் சொல்லுவானா யார் முஷ்ரிக்குகள் இவங்க முஷ்ரிக் கிடையாது வேதக்காரர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்ட வேதக்காரர்கள் இவங்க தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறத பார்த்து முஷ்ரிக்குகள் சொல்லுவானா ஒக்கதாளிக்க காலல்லதீன லாய் ஆள மூலம் மிஸ்ரா கலையும் ஒன்றுமே தெரியாத முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்கள் அவங்களும் இவ்வளோ மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட்டு நான் தான் பெஸ்ட் அப்படிங்குவானா ஒரு கதையில் சொல்லுவாங்க ஒரு கடைக்காரன்ட்ட போய் ஒரு கடைக்காரன்ட்ட ஒரு கஸ்டமர் பேர் சொன்னானா 50 ரூபா கொடுத்தேன் அப்படின்னானா 100 ரூபா கொடுத்தேன்டானா அவன் கடைக்காரன் சொன்னானா இல்லைப்பா 50 ரூபா தான் கொடுத்தேன் அப்படின்னானா ஏ நான் 100 ரூபா கொடுத்தேன் இல்லை 50 ரூபா தான் கொடுத்தேன் இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை யாருக்கு கஸ்டமருக்கும் கடைக்காரனுக்கும் பின்னாடி நின்ற ஒருத்தன் சொன்னானா நீங்கள் ரெண்டு பேர் போடுற சண்டை நான் கொடுத்த 500 ரூபாய் மறந்துடாத அப்படின்னானா இவன் ஒன்றுமே கொடுக்கல நீ ரெண்டு பேர் போடுற சண்டையில் நான் கொடுத்த 500 ரூபாய் மறந்துடாதப்பா அப்படின்னானா அந்த மாதிரி இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீ நத்திங் அப்படிங்கிறத பார்த்து இவன் சொன்னானா நீங்கள் ரெண்டு பேர் நத்திங் போங்கடா அப்படின்ட்டானா நான் தான் எல்லாம் அப்படின்னு யாரே இணை வைக்கக்கூடியவன் இவனோட மோசமானவன் அவன் நான் தான் எல்லாமே நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றுமே இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள் ஃபல்லாஹு யஹ்கமு பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன் அவர்கள் எந்த விஷயத்தில் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு கொண்டிருந்தார்களோ இதை பற்றி மறுமையிலே அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் சகோதரர் இந்த குணம் முஸ்லீம்களாக நமக்கு வந்துடக்கூடாது இந்த யூத கிறிஸ்தவர் மத்தியில் அந்த குணம் இருந்து பாருங்கள் இந்த குணம் நமக்கு வந்துடக்கூடாது என்னண்டு இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்த்தா ரெண்டு ஜமாத் சுன்னத் ஜமாத் தௌஹீத் ஜமாத் சுன்னத் ஜமாத் தௌஹீத் ஜமாத்தை பார்த்து நீ நத்திங் ஒன்றும் கிடையாது வேஸ்ட்டு அவங்க இவங்களை பார்த்து நீ நத்திங் ஒன்றும் கிடையாது வேஸ்ட்டு எந்த அளவுக்குன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு சுன்னத் ஜமாத் ஆலிம் அல்ல சுன்னத் ஜமாத்தில் உள்ளவர் தௌஹீத் ஜமாத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது முஸ்லீமாக மதிக்கிறதில்ல தௌஹீத் ஜமாத் உள்ளவங்க சுபஹானல்லாஹ் அவங்களை கேட்க வேண்டியது இல்லை உலகத்தில் உன்னதமானவங்க அவங்க தான் அவங்க சுன்னத் ஜமாத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல நீங்கள் நடக்குதா இல்லையா இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இந்த குணம் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் கேரளா அனுப்பி பாருங்கள் கேரளாவில் போய் பாருங்கள் சுன்னத் ஜமாத்தா நீ முஜாஹித் ஜமாத்தா முஜாஹித் ஜமாத்துனா தௌஹீத் ஜமாத் அவங்கள தௌஹீத் ஜமாத்து அவங்க இவங்களை மதிக்கிறதில்ல இவங்க அவங்கள மதிக்கிறதில்ல அவங்க பள்ளிக்கு இவங்க போகிறதில்ல இவங்க பள்ளிக்கு அவங்க போகிறதில்ல இவங்கள பார்த்தா அவங்க சலான் சொல்கிறதில்ல அவங்கள பார்த்தா இவங்க சலான் சொல்கிறதில்ல அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலும் ஏற்படுத்த வேண்டும் என்று சில சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு சகோதரர்களே ஆனால் நாம் எப்படி நினைக்கணும்னா நீ தர்காக்கு போ தர்காக்கு போவாத மொழுது ஓது மொழுது ஓதாட்ட நீ செய் தப்பாக இருக்கலாம் ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டியா நீ என்னுடைய சகோதரன் நீ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டியா நீ என்னுடைய சகோதரன் நீ மொழுது ஓது ஓதாம போ தர்காக்கு போகாம போ நீ தௌஹீத் ஜமாத்தில் இரு இப்போ அந்த ஜமாத்தில் இரு இந்த ஜமாத்தில் இரு எந்த ஜமாத்தில் இருந்துட்டு போ ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் என்னுடைய சகோதரன் என்ற மனப்பான்மையோடு நடந்து கொள்வதுதான் இஸ்லாம் நம்ம கற்றுக் கொடுத்த வழி இவன் அவனை பார்த்து அவன் வேஷ்டுன்னு சொல்கிறதும் அவன் இவனை பார்த்து இவன் வேஷ்டுன்னு சொல்கிறதும் இது யூத நஸ்ரானியுடைய கலாச்சாரம். யூத நஸ்ரானியுடைய கலாச்சாரம். ரெண்டு பேருமே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், ரெண்டு பேருமே அகலில் கித்தாபுகள். யூதர்களுக்கும் அந்த வேதம் கொடுத்தான், நஸ்ரானிகளுக்கும் அந்த வேதம் கொடுத்தான். முஷ்ரிக்குகளை இணை வைப்பாளர்களை இணை வைப்பாளர்கள் சொன்ன ரப்புல் ஆலமீன், காஃபிர்களை காஃபிர்னு சொன்ன ரப்புல் ஆலமீன். ஆனால் இவங்களை பற்றி யா அகலில் கித்தாப் வேதக்காரர்களின் கண்ணியமா அல்லாஹ் அழைச்சான். இவங்களும் ஒரு வகையில் முஷ்ரிக் தான், இணை வைப்பாளர் தான். ஆனால் வேதம் கொடுக்கப்பட்டதுனால இவங்களை பார்த்து அல்லாஹ் வேதம் கொடுத்தவர்களே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அழைச்சான். ஆனால் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தங்களுக்குள்ள எப்படி இருக்கலாம், நீ ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் இல்லை அடிச்சிட்டு சாவுறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த குணம் முஸ்லீம்களாக நமக்கு வந்துடக்கூடாது. நமக்கு மத்தியில் இந்த பிறவு மனப்பான்மை பிரிவு மனப்பான்மையோ, தப்பு கண்டிக்கலாம் தவற கண்டிக்கலாம் என்ன வேணால் சொல்லலாம், தப்பு கிடையாது, நீ சேர தப்புங்கிற ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், ஆதாரப்பூர்வமாக சொல்லுங்கள். ஆனால் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தான் என் சகோதரன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்னவன், அவர்களோடு நான் கைகோர்ப்பதிலோ அவர்களோட அரவணைப்பதிலோ எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அந்த மனப்பான்மை குறைஞ்சி ஓன் ஸ்டேஜில் நான் ஏற மாட்டேன், என் ஸ்டேஜில் நீ ஏறக்கூடாது என்று சில பேர் கேட்பாங்க. பயானை கூப்பிடும்போது ஹசரத் சோன்சோ ஆலையும் கூப்பிட்றோம் உங்களுக்கு எதாவது ஆட்சேபனை வாங்குவாங்க, ராமகோபாலனே கூட்டி பக்கத்தில் உட்காரவை எனக்கு ஆட்சேபனை கிடையாது, ராமகோபாலனே கூட்டி பக்கத்தில் உட்காரவை அவன் ராமன் தான் பேசுற அவன் பேசட்டும், நான் அல்லாஹ் தான் பெரியவன் நான் பேசுகிறேன். எதுக்கு சொல்கிறேன் சகோதரர்களே, இந்த மனோநிலை என்றைக்கு சமுதாயத்தில் மாறி நீ அந்த ஜமாத்து அந்த ஜமாத்து, நாங்கள் எங்கள் ஜமாத்து மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகிறவங்க, நாங்கள் மட்டும் தான் ஒட்டு மொத்தமாக சொர்க்கத்தில் டிக்கெட்டை கையில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய உரிமையில் தலையிட்டு விட்டான்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய உரிமையில் தலையிட்டுட்டான். அதனால் சகோதரர்களே, இது யூத கிறிஸ்தவர்களுக்குள்ள கெட்ட குணம், இந்த குணம் முஸ்லீம்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுபானத்தில் சொல்கிறான். அடுத்தபடியாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபானத்தில் கொடுத்த நியமத்துக்கு பெரிய நியமத்து என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யூதர்களும் ஏற்றுக்க மாட்டான் கிறிஸ்தவனும் ஏற்றுக்க மாட்டான். ஈசா அலை தூக்கம் வருதா இல்லையா, ஒரே ஒரு ஆள் தூங்குறாரு மொத்த மஜ்லிஸில், முடிச்சிட்டாரா சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யூதர்களும் ஏற்றுக்க மாட்டான் கிறிஸ்தவனும் ஏற்றுக்க மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யூதர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படி தானே? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யார் ஏற்றுக்கிறது இல்லை, கிறிஸ்த யூதர்கள் ஏற்றுக்கிறது இல்லை. வேசியின் மகன் சொன்னான் நவுது பில்லா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவ்வளோ கேவலப்படுத்தினான். ஆனால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், கிறிஸ்தவர்களாலும் யூதர்களாலும் முஸ்லீம்களாலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ அல்லாஹ் என்ன சொன்னான்டா, என்ன நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, இப்ராஹிம் எங்களுடைய தந்தைங்கிறல்ல, இப்ராஹிம் எங்களுடைய தந்தைங்கிறல்ல. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஹலீலி ஹிப்ரோன் ஒரு நகர் இருக்குது ஜெருசலத்திலேருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர், அந்த ஹிப்ரோனில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்குது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அடக்கஸ்தலத்தை சுற்றி அடக்கஸ்தலம் இருக்குது, அது ஒட்டினாப்புல ஒரு பள்ளிவாசல், நடுவில் பார்த்தீங்கன்னா இசஹாக் அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்கும், அவங்க மனைவி ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்கும், பக்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்கும். கீழ்ப்பகுதி இது மேலே உள்ள பகுதியில், கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கும், ஒரு மலை மாதிரி இருக்கும், படிக்கட்டில் ஏறி போகணும், வித்தியாசமான அமைப்பாக இருக்கும். கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் இருக்கும். இது எல்லா கபருஸ்தானும் ஒரே இடத்துல இருக்குது, எங்கே, ஹிப்ரோனில். அந்த ஹிப்ரோனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கபருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெரிய பள்ளிவாசல். பாவிங்க என்ன பண்ணானுங்க, 1984-85 நினைக்கிறேன், இதே மாதிரி ரமலானில் தராவி தொழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ளே பூந்து முஸ்லீம்களை பூரா சுட்டு கொன்று ஷஹீதாக்கிட்டு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கபரஸ்தானை கைப்பற்றிக்கிட்டானுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தான் நபி, ஹிப்ரோன் எங்கள் புனித நகரம் அப்படின்னு சொல்லி. சரி இப்படிலாம் கைப்பற்றுறீங்களடா பாவிகளா, இப்ராஹிம் எங்கள் நபிங்கிறீங்க, உங்களுக்கு புனிதமானவருங்கிறீங்க, ஹிப்ரோன் உங்களுடைய ஊருங்கிறீங்க, சரி எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, அதை என்றைக்கியா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான் லைட்டாக பாருங்கள். வைதீபத்தலா இப்ராஹிம் ரப்பூஹூ பி கலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சில வார்த்தைகளை கொண்டு சோதித்த போது ஃபத்தம்மஹுன்ன, அவர் அதை பரிபூர்ணப்படுத்தினார்கள், அந்த சோதனையெல்லாம் என்ன பண்ணாங்க, வென்று காட்டினார்கள். அல்லாஹ் நம்ருத் அவங்களை நெருப்பில் போட்டான், அல்லாஹ் சுப்ஹானஹு நெருப்பில் என்ன பண்ணிட்டான், குல்னா யா நாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், நாம் நெருப்புக்கு உத்தரவிட்டோம் நெருப்பே, நீ இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியான பூஞ்சொலியாக மாறிவிடு, அல்லாஹ் மாற்றி காட்டினான். அப்புறம் தன்னுடைய அருமை மகனை அறுத்து பலியிடும்படி உத்தரவிட்டான், அதுலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்போ தன்னுடைய மனைவியை கொண்டு போய் ஒரு வனாந்திர காட்டில் விட்டுற சொன்னான் அல்லாஹ், அதுலேயும் விட்டாங்க வெற்றி பெற்றார்கள். இப்படி எங்கெங்கே விஷயங்கள்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சோதித்தானோ அத்தனை சோதனைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றவொன்னே அல்லாஹ் சொன்னான், கால இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாம், மாமா இப்ராஹிமே, நாம் அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கெல்லாம் உங்களை தலைவராக்கப் போகிறோம். அல்லாஹ் வாக்களித்தான். யாருக்கே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இனி வரக்கூடிய மக்களுக்கு உங்களை தலைவராக போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கால ஒமின் துர்ரியத்தி யல்லா, இது எனக்கு மட்டுமா இல்லை என்னுடைய வம்சத்தார் எல்லாருக்குமா? இந்த தலைமைத்துவங்கிறது எனக்கு மட்டுமா என்னுடைய வம்சத்தார் எல்லாத்துக்குமா? அப்போ கால அல்லாஹ் சொன்னா, இல்லை லா என்னால் வாஹதி லாலிமீன், உங்களுடைய வம்சத்தார்கள் காஃபிர்களாக இருப்பார்கள், என்னால் அவர்களுக்கு இந்த உடன்படிக்கை வாக்குறுதி போய் சேராது, அவங்களுக்கு அந்த வாக்குறுதி கிடையாது. இது ஜால் நல் பைத்த மசாபத்தல் இன்னாசி வாம்னா, பிறகு அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டிய அந்த காபத்துல்லாவை நாம் மக்களுக்கெல்லாம் நன்மை தரும் இடமாகவும் அமைதி தரும் இடமாகவும் அங்கே ஆக்கினோம். ஒத்தஹிதூமி மக்காம் இப்ராஹிம முசல்லா, அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்காம் இப்ராஹிமை உங்களுடைய முசல்லாவாக ஆக்கி கொள்ளுங்கள். எங்கே இருக்குதுங்க? காபத்துல பக்கத்தில் இருக்குதுல்ல மக்காம் இப்ராஹிம். இந்த மக்காம் இப்ராஹிமுடைய வரலாறு என்னன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல கட்ட முடியும் அல்லாஹ் உத்தரவிட்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லு கொண்டு கொடுத்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லு கொண்டு கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் வச்சு அப்படி அடிக்கிட்டே வந்தாங்க. அடிக்கிட்டு வரும்பொழுது ஒரு ஆள் ஹைட்டுக்கு வந்துருச்சு, ஒரு ஆள் ஹைட்டுக்கு வந்துருச்சு, இன்னும் உயர்த்தணும், என்ன பண்ணுறதுல முடியல. உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போய் ஒரு கல் எடுத்துட்டு போட்டாங்க. அந்த கல்லுக்கு மேலே ஏறி நின்று ஒரு வரிசை வச்சாங்க, இன்னும் அதுக்கு மேலே போக முடியல. கடைசியில் பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அப்புறம் இன்னொரு கல் எடுத்து வரான் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு கல் எடுக்க போனாங்க. அதுக்குள்ளே பார்த்தா இவங்க ஏறி நின்ற கல் அப்படியே தானாக உயர ஆரம்பிச்சிருச்சு, லிஃப்ட் மாதிரி உயர ஆரம்பிச்சிருச்சு. கட்டடம் உயர உயர உயர அந்த கல்லும் உயர்ந்துக்கிட்டே வந்துச்சு. அந்த ஏறி நின்ற கல் தான் மக்காம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் தளம் பயந்த மக்காம் இப்ராஹிம். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜருல் அஸ்வதோ ஓ மக்காம் இப்ராஹிமோ யாக்கூத்தானி மின் யவாக்கித்தில் ஜன்னா. அல் ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பு கல்லும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்ற அந்த மக்காம் இப்ராஹிமும் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மரகத கற்களில் உள்ள கற்கள், சொர்க்கத்திலேருந்து வந்த மரகத கற்கள் அப்படின்னாங்க. அந்த மக்காம் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்றாங்கிறதுனால, ஏறி நின்று அவர்கள் அந்த காபத்துல கட்டுவதற்கு அந்த கல் உதவியதுனால, அந்த கல்லுக்கு அல்லாஹ் என்ன மகத்துவம் கொடுத்தான், ஒத்தஹிதூமி மக்காம் இப்ராஹிம முசல்லா, நீங்கள் மக்காம் இப்ராஹிமை முசல்லாவாக ஆக்கி கொள்ளுங்கள், தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள். அதனால தான் இன்றைக்கும் ஹாஜிகள் தவாஃப் முடித்தோன்னு ரெண்டு ரகத்து எங்கே வந்து தொழுணும், மக்காம் இப்ராஹிம் பக்கத்தில் வந்து நின்றக்கா தொழணும், ஏன்னா அல்லாவுடைய உத்தரவு. அப்போ அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவ்வளோ பெரிய மகத்துவத்தை கொடுத்தான். பிறகு இது எர்ஃபா இப்ராஹிம் அல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்து அந்த காபத்துல்லாவுடைய சுவற்றை உயர்த்திய பொழுது சொன்னாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமயம் அலீம், யாழ்லா எங்கள் ரப்பே இந்த பணியை எங்களிடத்து ஏற்றுக்கொள் யாழ்லா, நீயே உன்னதமாக கேட்கக்கூடியவனாகவும் எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா இல்லையா, அந்த காபத்துல ஏற்றுக்கிட்டானா இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் காபத்துல்லா என்று சொன்னோட ஒரு கண்ணித்து அல்லாஹ் போடுறான் பாருங்க, நமக்கு அதை பார்க்குற பாக்கியம் கிடைக்காதா, அந்த போகிற நசீப்பு கிடைக்காதான்னு கேட்குறாங்க பாருங்க. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானத்தோட கபூலியத்துக்கு அடையாளம். தக்கப்பல் மின்னா எங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாகனு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். ஏற்று அந்த காபத்துல்லாவுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் கொடுத்தான். இந்த இடம் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுற பாருங்க முக்கியமான இடம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமி அல்லாஹ்ட்ட என்ன துவா செஞ்சுருக்காங்க பாருங்க, ரப்பனா காபத்துல்லா கட்டியாச்சு, மக்களை சுற்றி மக்கள் வந்துட்டாங்க, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறது ஹிப்ரோனில் இருக்கிறாங்க, மனைவியை பார்க்க அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க மக்காவுக்கும் ஹிப்ரோனுக்கும். இந்த சூழ்நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, ரப்பனா எங்கள் ரட்சகனே, வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், இந்த மக்கள் எந்த மக்கள் எந்த மக்காவில் தங்கியிருக்கிறாங்களோ இந்த மக்களிடத்திலிருந்து ஒரு நபியை நீ அனுப்புவாயாக, அந்த நபி எத்துலு அலைஹிம் ஆயாத்திக்க உன்னுடைய வசனங்களை ஓதி காட்ட வேண்டும், அள்ளி முகமுல் கிதாப உல் ஹிக்மா வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒய்யு ஜக்கியையும் இன்னும் இந்த மக்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நபியை யால் தானே உருவாக்கி கொடுப்பாயாக அப்படின்னு இப்ரான் அலசன் துவா செஞ்சாங்க. யாருக்கு இந்த துவாங்க, அது யாரோட துவா, அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இதில் முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறாங்க அந்த நபியுடைய தன்மையாக மூணு தன்மையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிடுறாங்க. யாழ்லா இவர்களிருந்து நபியை உருவாக்குவாயாக, அந்த நபி எத்துலு அலைஹிம் ஆயாத்திக்க உன்னுடைய வசனத்தை ஓதி காட்ட வேண்டும், அல்லாடந்து ஒரு வசனத்தை ஓதி காட்டுவாங்க, ஒய் அல்லி முகமுல் கிதாப ஒல் ஹிக்மா வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதங்கிறது புரியுது, என்னதுங்க குர்ஆனு, ஞானம்ங்கிறது ஞானம்ங்கிறது அது என்ன அர்த்தம் அதுக்கு? ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் அந்த வார்த்தை சேர்த்துருக்கான், வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பாங்கன்னா, வேதம் என்று சொன்னது குர்ஆனை, ஞானம் என்று சொன்னது பெருமானா சல்லல்லாத்த பொன்மொழியிலான ஹதீஸ்களை. இன்றைக்கி இந்த பாவிங்க ஹதீஸ்கள்லாம் வேணாம், குர்ஆன் மட்டுமே போதும் இந்த பாவிங்க சொல்கிறாங்களே, அந்த பாவிகளுக்கு மரண அடி பதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யும் பொழுது யாழ்லா என்னாச்சு, யாழ்லா அந்த நபிக்கு வேதம் மட்டுமல்ல அந்த என்னாச்சு? வேதத்தை மட்டுமல்ல ஞானத்தையும், ஞானம் என்பது வேதம் என்பது முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக ரசூலுல்லாஹ் வந்து கொடுக்கிறது வந்து வேதம். ஞானம் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நேரடியாக ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் போட்டு அந்த உள்ளத்திலேருந்து வர்ற வார்த்தைகளை சொல்கிறது ஞானம். அதனால தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தன்டி கொடுத்தான், ஒரு ஒரு ஆதாரப்பூர்வமான உத்தரவாதம் கொடுத்தான். என்ன உத்தரவாதம்? ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய யூஹா. அவர் எதையுமே தன்னுடைய மனோ இச்சைப்படி பேசுவது கிடையாது, அவர் பேசுவதெல்லாம் தனக்கு அறிவிக்கப்பட்ட வஹியைத்தான் பேசுகிறார். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்னதான் அது? வஹி தான். அப்படிங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட துவா செஞ்சிட்டாங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, யுசக்கீஹிம், அவர்கள் மனிதர்களை மற்ற மக்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். இன்னக்க அன்தல் அசீசுல் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் நீயே எல்லாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க அப்படிங்கிறான். ஹயர் அந்த இப்ராஹிம் முடிச்சிடலாமா? ஒரே லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன், சரி கண்டினியூ ஆகுது, நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல்சியோட தோஃபிக்கான இவர் தந்தருள்வானாக. ஆன்லைனில் வந்த கேள்விகள், ஐஎஸ்ஐஎஸ் போராளிகள் பற்றி கூறுங்கள். இந்த ரமலானில் ரொம்ப என்ன சொல்கிறது, கரண்ட் அதாவது பேர்னிங் இஷ்யூ. இந்த ரமலானில் ஒரு ஒரு கரண்ட் ஆஃப் கரண்ட் இஷ்யூ, பேர்னிங் இஷ்யூ வந்து இந்த ஐஎஸ்ஐஎஸ் போராளிகள் தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த ஜும்மாவில் சொன்ன நினைக்கிறேன், ஐஎஸ்ஐஎஸ் போராளிகள் அப்படிங்கிறவங்க அவங்கள இங்கே உள்ள மீடியாக்கள் வளமப்படியே தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் திக்கிரத்தை கைப்பிடிச்சாங்க, தீவிரவாதிகள் அதை கைப்பிடிச்சாங்க கைப்பிடிச்சான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு சில மீடியாக்கள் நியாயமாக கிளர்ச்சியாளர்கள் போராளிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஹயர் எனிவே அல்ஹம்துலில்லா, அவர்களை இவர்களை பற்றி இவங்க யார், இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, முழு விவரம் நம்ம தெரியாட்டாலும் இவர்களுடைய அணுகுமுறைகள், இவர்களுடைய மூமெண்ட்டு, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெற்றி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் நல்ல ஒரு இஸ்லாமிய கிலாஃபத்தை அமைப்பதற்கான சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் துவா செய்வோம், அவங்க அப்படி முன்ன பின்ன தப்பாக இருந்தால் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்களை சரிபடுத்தி இதன் மூலமாகவே ஒரு உண்மையான சரியான கிலாஃபத்தை உருவாக்குவதற்கு ரப்புல் ஆலமீன் வழிவகை செய்யணும். அல்லாஹ் உதவி செய்யணும். நாமெல்லாம் புனிதமான ரமலான துவா செய்வோம். அவங்க சில பேர் இவங்க வந்து யூதருடைய கைக்கூலிகள், இது அமெரிக்காவுடைய ஏற்பாடுகள் அப்படின்னு அனுமானங்கள்லாம் சொல்கிறாங்க. யூதருடைய கைக்கூலியாகவே இருந்தாலும் கூட, அமெரிக்காவுடைய கைக்கூலியாகவே இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எப்படி மாற்ற வாய்ப்பு இருக்குது? நல்லவர்களாகவும் உண்மையான கிலாபத்தை உருவாக்குவதற்காகவும் மாறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக இவர்கள் ஒரு சரியான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் நமக்கு யதார்த்தமாக தெரியுது. போக போக தான் இன்ஷா அல்லாஹ் அவங்களோட நடவடிக்கைகளை வச்சு இவங்களுடைய போராட்டங்கள் என்ன, இவங்களுடைய சூழ்நிலை என்ன, இவங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சரியான பாதையில் போகிற மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம அவங்களை துவா செய்வோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சரியான பாதையில் நிரந்தரமான பாதையில் செலுத்துறது துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். முரீது என்று ஒன்று உள்ளதா? இருந்தால் சொல்லுங்கள், நானும் போய் பார்த்துட்டு வரேன். எங்கே இருக்குதுன்ட்டு அல்லாஹ் குர்ஆனில் ரகசியமாக சில விஷயங்கள் இருக்கிறது என்று, அது அனைவராலும் அறிந்து கொள்ள முடியாது என்று, முடியாது அப்படி ஒன்று இருக்கிறதா? அப்படி என்ன இருக்குன்னு தெரியலையே. சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க இந்துக்களில், அந்த ரகசியம் எல்லாத்துக்கும் தெரியாது, ஒரு சில பேர் தான் தெரியும்னு சொல்லி. இதெல்லாம் கதைங்க, இந்த ஆன்மீகத்தில் நாங்கள் மூழ்கிட்டோம்னு சொல்லி இந்த முரீதுங்க, இந்த ஷேக்குமாருங்க அவங்கள நம்புகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு மக்களை வழிகெடுத்துட்டுருக்கான் பாருங்கள். இடையில் நான் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் இது என்ன வியாபாரம், சுனாமி வியாபாரம் பண்ணான் ஒரு ஆள், சுனாமி வியாபாரம், சுனாமி வியாபாரம் தெரியல, போதைப் பொருள் கடத்துறது. அந்த வியாபாரம் செஞ்சு கோடி கோடியாக சம்பாதிச்ச பிறகு அதை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாரான், பச்சை தலைப்பாக கட்டி பாவா ஆகிட்டார், பச்சை தலைப்பாக கட்டி பாவா ஆகிட்டார். அவர்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குது, வர்ற மக்களுக்கு சாப்பாடு என்ன, அரிசி என்ன, வாரி வாரி எல்லாம் இருக்குது, ஹராமான பணம் வாரி வழங்குறாரு. யார்ட்டையும் காசு வாங்குறது இல்லை, யார்ட்டையும், அது பெரிய குவாலிஃபிகேஷன். இன்னைக்கு காசு வாங்காமல் ஒருத்தர் பாவா தாடி வச்சு ஒரு தலப்பாக கட்டிட்டாருக்கா, அது இன்னைக்கு பெரிய குவாலிஃபிகேஷன். அவர்கிட்டமே மக்கள் பூரா பவா அப்படின்னு விழுறாங்களாம். யார்கிட்ட? போதைப் பொருள் கடத்தணும், சுனாமி ஆவார்கிட்ட. அந்த மெட்ராஸில் தான் கேள்விப்பட்டேன், அது எங்கேன்னு விவரம் வீட்டில் அப்புறம் கேட்டு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி ஆளுங்க ஒரு ஜாகில்கள், அல்லாஹ் தெரியாது, ரசூலும் தெரியாது. போய் மக்களை வழி எடுக்கிறதுக்கு சில ரகசியங்கள்லாம் இருக்குது மார்க்கத்தில், குரானில் சில ரகசியங்கள், அது எல்லாத்துக்கும் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறது பூரா பச்சை பொய். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக தெளிவாக சொன்னாங்க, தரக்துக்கும் ஃபி மில்லத்தின் பைலா, உங்களை வெள்ளை விளையர் என்ற பழிச்சென்ற மார்க்கத்தில் விட்டு செல்கின்றேன். இந்த மார்க்கத்தில் மூடுதல் முறைவுங்கிறதே கிடையாது, அவருக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாதுங்களாம் கிடையாது, வெள்ளை விளையர் என்ற பழிச்சென்ற மார்க்கத்தில் விட்டு செல்கின்றேன். இந்த மார்க்கத்தில் பெரிய பெரிய விசேஷமே என்ன தெரியுமா, நீங்கள் இன்றைக்கி நேற்று களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தவங்க கூட இன்றைக்கி அவன் நினச்சாண்டா தலைமையாக நின்று தொலை வைக்க முடியும், மார்க்கத்தின் சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டான்டா. நீ நேற்று இஸ்லாத்துக்கு வந்தானே இன்றைக்கி தொலை வைக்க முடியும், நேற்று போன வருஷம் இஸ்லாத்துக்கு வந்தவர் ஒரு வருஷத்தில் இஸ்லாத்தை தெரிந்த ஒரு ஆலிமாக, ஒரு ஷேக்காக அல்லது ஒரு இஸ்லாமிய ஸ்காலராக ஆக முடியுமா? இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் முடியும், வேறு எந்த மார்க்கத்திலையும் முடியாது. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான மார்க்கம் வச்சுருக்கும் போது அதில் ரகசியம் இருக்குது, எங்களை சில பேருக்கு தெரியும், உங்களை சில பேர் தெரியாதுன்னு சொல்கிறது பூரா மக்களை ஏமாத்துற வேலை. இதுக்கெல்லாம் இஸ்லாத்தில் இடம் கிடையாது. சவுதியிலேருந்து கேட்டிருக்கிறாரு, ஜக்காத்து பொருளாக தரலாமா அல்லது பணமாக மட்டும்தான் தர வேண்டுமா, துணிமணியாக தரலாமா, எப்படினாலும் தரலாங்க, அது வாங்குறவங்களுடைய தேவையை பொறுத்து. ஜக்காத்து வாங்குறவங்களுடைய தேவை, துணிமணி தான் தேவைனா துணிமணியாக கொடுக்கலாம், தங்கமாக வேணால் தங்கமாக கொடுக்கலாம், பணமாக வேணால் பணமாக கொடுக்கலாம், எப்படினாலும் ஜக்காத்து கொடுக்கலாம், வாங்குறோட தேவையை பொறுத்து. நான் தினமும் தூங்கும்போது சூரத்துல் முழுக்க ஓதுவது வழக்கம், ஆனால் மாதவிடாய் காலங்களில் ஃபோனில் இருக்கும் குரான் சாஃப்ட்வேர் வைத்து ஓதலாமா, சிலர் ஓதக்கூடாது என்கிறார்கள். அதாவது சகோதரி கேட்டுக்கிறாங்க, சூரத்துல் முழுக்க வளமையாக ஓதுறது பழக்கன்றாங்க, அது ரொம்ப ஏற்றமான விசேஷமான விஷயம். நபிசல்லாம் சொன்னாங்க, சூரத்துல் முழுக்க தபாரக்கல்லதி சூறாவை வந்து யார் வளமையாக மகரி பிறகு ஓதுறாங்களோ, இரவு ஓதுறாங்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபருலேருந்து அதாபுலேருந்து பாதுகாப்பு கொடுப்பான் அப்படின்றாங்க. அதனால் நம்மளும் இன்ஷால்லா வாய்ப்பு கிடச்சா ஓதுங்க, நான் எனக்கும் ஓதுற வாய்ப்பு கிடைக்கிறாரு, துவா செய்யுங்க இன்ஷால்லா. கொஞ்ச நாள் ஓதுறோம் அப்புறம் மறந்து போயிடுது, பிரியாணங்களும் மறந்து போயிடுது, அப்புறம் ஓதுன்னு நினைக்கிறது அப்புறம் மறந்து போயிடுது. ஹயர் இது ஓதுறது ரொம்ப ஏற்றமான விஷயம். தபாரக்கல்லதி சூறாவை மகரிப்பிலேருந்து எதா டைமில், இஷாக்கு பிறகோ மகரி பிறகோ, இரவு நேரத்திலையோ, தஹஜ்ஜுத் நேரத்திலையோ, ஃபஜ்ரிலையோ, இரவில் ஏதாவது ஒரு பகுதியில் ஓதுனோம்னா கபருடைய வேதனையில் பாதுகாப்பு அப்படிங்கிற சொல்ல சொல்கிறாங்க. அதனால் வளமையாக ஓதிட்டு வந்து ஏற்றமானது. சகோதரி ஓதுறாங்க, பாக்கியம் பெற்றவங்க. மாதவிடாய் நேரத்தில் ஓதலாமா? மாதவிடாய் நேரத்தில் குரான் மொத்தத்தையும் ஓதுறது அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் மாதவிடாய் காலத்தில் ஓதாமல் இருந்தால் கூட மற்ற காலத்தில் தொடர்ந்து ஓதுறதுனால என்ன நன்மையோ அந்த நன்மையை எல்லாம் மாதவிடாய் காலத்திலையும் கொடுப்பான். ஏன்னா நபிசல்லானு சொன்னாங்க, ஒருவர் பிரயாணத்தில் இருக்கும் பொழுதோ அல்ல உடல்நிலை சரியில்லாத பொழுதோ அவர் வளமையாக செய்யக்கூடிய இபாதத்தை செய்ய முடியவில்லை என்றால், அவர் வளமையாக என்ன இபாதத்தை செய்வாரோ அந்த இபாதத்தை உடல்நிலை சரியில்லாத காலத்திலையும் அல்லாஹ் அந்த நன்மை கொடுப்பான். ஏன் நோய்வாய்ப்பட்டிருக்காரு, வளமையாக செஞ்சுட்டு இருந்தாரு, இவர் நோய்வாய்ப்பட்டிருக்காரு, செய்ய முடியல, அல்லாஹ் அந்த நன்மை கொடுப்பான். அதில் ஒன்று தான் இந்த மாதவிடாய் நேரங்கிறது. மாதவிடாய் நேரத்தில் நீங்கள் வளமையாக ஓதிட்டு இருக்க குரான மாதவிடாய் நேரத்தில் ஓதாட்டாலும் கூட உங்களுக்கு நன்மை உண்டுங்கும் பொழுது திரும்பியாக ஓதி ஆகணும். அதனால் ஓதுறதை அவாய்ட் பண்ணுங்கள், இன்ஷால்லாம் ஓதாட்டம் நன்மை உண்டு. அடுத்து யூஎஸ்ஏலேருந்து கேட்டிருக்காரு, போட்டி பொறாமை குரான் ஓதுவதில் கூடுமா? போட்டி கூட பொறாமை கூடாது, போட்டி வேறு பொறாமை வேறு. போட்டிக்கு அரபியில் ஹிபுத்தான்னு சொல்லப்படும், பொறாமைக்கு ஹசதுன்னு சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிபுத்தாவை அனுமதிக்கிறாங்க, ஹிபுத்தாவை அனுமதிக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இரண்டு விஷயங்கள்லேயே ஹிபுத்தா கொள்ளலாம். ஒன்று என்னென்னு சொன்னால், ரசூலா பொறாமைங்கிற ஹசதுங்கிற வார்த்தை சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு அதிக சொன்னால் ஹிபுத்தாங்கிற அர்த்தம், ஹிபுத்தாங்கிறது போட்டி போடலாம். என்னென்னு சொன்னால் ஒருத்தருக்கு அல்லாஹ் நிறைய கல்வியை கொடுத்துருக்கான், பெரிய ஞானம் இருக்குது, அந்த கல்வி ஞானத்தை வச்சு மக்கள் பயன்பெறாங்கடா, நானும் அவர் மாதிரி கல்வி ஞானம் பெறணும், போட்டி போட்டு அவர் மாதிரி கல்வி ஞானம் பார்த்துக்கலாமா, அடைஞ்சிக்கலாம். அதேமாதிரி ஒருத்தருக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கான், அந்த செல்வத்தை வச்சு நிறைய சதக்காக பண்ணுறாரு, நானும் போட்டி போட்டு அவர் மாதிரி நிறைய செல்வம் சம்பாதிச்சு நிறைய அது மாதிரி சதக்கா செய்ய நீத்து வைக்கலாமா, தாராளமாக செய்யலாம். அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக போட்டி போடுறது கூடும், ஆனால் பொறாமைப்படுறது கூடாது. சரி, போட்டிக்கும் பொறாமைக்கு என்ன வித்தியாசம்டா? போட்டி என்ன தெரியுமா, அவருக்கு இருக்கிற மாதிரி ஞாபகத்து எனக்கு கிடைக்கணும் ஆசைப்படுறது போட்டி. ஒருத்தர் செல்வந்தராக இருக்காரு, எல்லாம் எனக்கும் ஞாபகத்து வேணல்லா, அவர் மாதிரி செல்வம் எனக்கும் வேணல்லா அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம், தப்பு இல்லை, இது போட்டி. நானும் அவர் மாதிரி நிறைய சதக்கா பண்ணணும், தர்மம் பண்ணணும், நிறைய நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்குறது போட்டி. பொறாமைங்கிறது என்ன தெரியுமா, எல்லாம் எனக்கு இருக்குதோ இல்லையோ அவனுக்கு இருக்குது அழிச்சிரு, எனக்கு கிடைக்க அதை பற்றி கவலை, அவனுக்கு இருக்கக்கூடாது, இதுதான் பொறாமை. அதனால் பொறாமை என்பது கூடாது, போட்டி கூட நல்ல விஷயங்கள். அடுத்து யூஎஸ்ஏலேருந்து கேட்டிருக்காரு, சஜிதாவின் போது தரையில் பட வேண்டிய ஏழு உறுப்புகள் எது? மூக்கு தரையில் பட வேண்டுமா? மூக்கு தேவையில்லைங்க, நெத்தி, ரெண்டு உள்ளங்கை, ரெண்டு முட்டி, ரெண்டு பாதம், இதுதான் வந்து ஏழு உறுப்புகள். ரசூலா சொன்னாங்க, உமிர்த்த நஸ்ஜூத் அலா சபாத்தி ஆவதையும், ஏழு உறுப்புகள் சஜிதா செய்ய முடியும் நான் உத்தரவிடப்பட்டிருக்கேன்னு சொன்னாங்களே, அந்த ஏழு உறுப்பு அதுதான். சஜிதா செய்யும் பொழுது உதுவில் இருக்கணும், கிப்லாவை முன்னோக்க வேண்டும், ஏழு உறுப்புகள் தரையில் பட வேண்டும் என்ற சட்டம் குரானில் உள்ள சஜிதாவிற்கும் அதே தானா? சஜிதான்றாலே எல்லாத்துக்கும் ஒரே சஜிதா தாங்க. குரான் ஓதும்போது உள்ள சஜிதாவுக்கும் நீங்கள் உதுவோட தான் சஜிதா செய்யணும், கிப்லா முன்னோக்கி சஜிதா செய்யணும். நீங்கள் நான் குரான் ஓதுன சஜிதா தான், அதனால் கிழக்கு நோக்கி சஜிதா செய்ய முடியுமா? முடியாது. கிபிலா முன்னோக்கி தான் செய்யணும். ஏழு உறுப்புகள் படணும், அல்லது குரானுடைய சஜிதா தாங்கிறதுக்காண்டி காலை ரெண்டே பூமியில் வச்சுக்கிட்டு அப்படியே கையை மட்டும் பூமியில் சஜிதா செய்ய முடியுமா? முடியாது. சஜிதா எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும். எல்லா சஜிதாவுக்கும் பொருந்தது. ஒரு வாலிபன் வாழ்க்கையில் நல்ல அமல் செய்து கொண்டிருக்கும் பொழுது உடல் ரீதியான வாழ்க்கை ரீதியான சோதனை ஏற்பட்டு அந்த நல்ல அமல்களை செய்ய முடியாமல் போகிறது. மறுபடியும் அந்த நல்ல அமல்களை செய்வதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? இது ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறாரு, தப்பு செஞ்சுட்டு அதுக்கு என்ன தௌபா செய்யுங்கிறாரு. ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக எந்த பாவங்களாலும் மன்னிக்கிறார் ரப்புல் ஆலமீன். அதுக்கு தாங்க அல்லாஹ் ரமலானே கொடுக்குறான். நம்முடைய அப்பப்போது நம்முடைய அமல்களை சரிபடுத்திக் கொள்வதற்கும், நம்முடைய தக்வாவை மெருகேற்றிக் கொள்வதற்கும், நம்முடைய ஈமானை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு ரமலான் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் என்ன பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தை அல்லாட்ட தௌபா செய்யுங்க, அதை ரப்புல் ஆலமீன் மன்னிக்க தயாராக இருக்கிறான். மறுபடியும் உங்களுடைய பழைய வாழ்க்கை இபாதத்தான நல்ல அமல் செய்வதற்கான வாழ்க்கை வரும். அல்லாட்ட துவா செய்யுங்க, முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுப்பான். நம்ம தப்பு செஞ்சிட்டுமே பாவம் பண்ணிட்டுமே பாவம் பண்ணிட்டுமேன்னு சொல்லி அந்த பாவத்தை நினச்சே நம்ம என்ன பண்ண, நமக்குள்ளே ஒரு இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான் ஏற்படுத்திடக்கூடாது. பாவங்கள் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான். நான் அடுத்த கட்டம் என்னுடைய முன்னேற்றத்தை பற்றி யோசிக்க போகிறேன். நல்ல அமல்கள் இபாதத் செஞ்சு அல்லாஹ் எப்படி நெருங்குறது அப்படின்னு யோசிக்க போகணும் யோசிக்கணும். ஆனால் ஷைத்தான் என்ன பண்ணுவான்டா, அந்த பாவத்தையே யோசிச்சு அல்லாஹ் மன்னிப்பான நோ தெரியலையே, மன்னிப்பான நோ தெரியலையே, மன்னிப்பான தெரியல, அந்த இனத்தையே ஏற்படுத்தி நம்முடைய தக்வாவிலும் நம்முடைய ஈமானிலும் முன்னேற்றம் ஏற்பட ஷைத்தான் தடுக்க பார்ப்பான். அந்த முயற்சிக்கு இடம் கொடுத்துறாம நம்ம பாவங்களை செய்யணும், அல்லாட்ட அழுதலு தௌபா செய்யணும், இனிமே அந்த பாவத்தை செய்யமான உறுதி கொள்ளணும். அடுத்த கட்டமா நம்முடைய அமல்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடணும். நீங்கள் பயான் செய்யும் பொழுது நகைச்சுவையாக பேசுவது பயானின் கான்செப்டை டைவர்ட் செய்வது போல் உள்ளது. அப்படியா? பயானுடைய கான்செப்டை டைவர்ட் பண்ற மாதிரி இருக்குதா? அப்படி ஒன்று நான் பெரிய நகைச்சுவை சொல்றது இல்லையே, ஒரே சகோதரர்கள் அப்படி போயிட்டு இருந்தா தூங்கிடுவீங்க நீங்க. அதனால் அவன் தூக்கத்தை கலைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் லைட்டாக அந்த கசப்பு மருந்தாக இருந்தாலும் இனிப்பு கலந்து கொடுத்தா தான் உள்ளே இறங்குங்கிறதுனால சொல்கிறது. மற்றபடி பெரிய நகைச்சுவலாம் இருக்க மாதிரி தெரியல. சரி, பயானுடைய கான்செப்டை மாற்றுற அளவுக்குலாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் யாரோ அப்படி அபிப்பிராயப்பட்டிருக்கிறாங்க, உங்களுடைய அபிப்பிராயம் சரியாக தவறான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் யோசிக்கலாம். இன்ஷால்லாம் சரியத்தில் திருமணம் முடிக்க வயது வரம்பு பற்றி விரிவாக கூறவும். யாரோ வயசானால் கேட்டுக்கப்படுத்துறது, திருமணத்திற்கு ஆண் பெண் எவ்வளவு வயது வரை வித்தியாசம் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. உங்களை ஆண் பெண் ரெண்டு பேருடைய மனப்பொருத்தம் தான் முக்கியம். அந்த மனப்பொருத்தங்கிற அடிப்படையில், உடன்பாடுங்கிற அடிப்படையில் எந்த வயசுலாம் கல்யாணம் பண்ணலாம், சரியத்தில் எந்த தடையும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா திருமணம் பண்ணும்போது 9 வயசு தான் அவங்களுக்கு, 9 வயசு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில், 54 வயசு 55 வயசோ. அதனால் அதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு பேருடைய மனப்பொருத்தம் தான் முக்கியம், அதனால் அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. தேனியிலிருந்து ஐநுல் ஹுதா அப்படின்னு மதரசாலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு உதவி எதிர்பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யுங்க.